వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తించన న భూతో న భవిష్యతి పాల్గునే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందుమాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మాపద్మసరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేంకడంగల్ మిమ్మేల్ వినై ముట్రవుం తాంగల్ తంగట్కు నల్లనవే శైవార్ வேங்கடத்துறைவார்க்கிணமா என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிடக்காம் பூம்பட்டாம் புழ்வுமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. பரம பவித்திரமான ஸ்ரீவைகுண்ட துவாதசி இன்றைய சுதினம் ஆச்சரியமாக ஹரி தினம் என்று கொண்டாடப்படக்கூடியது இந்த துவாதசி. ஏகாதசி அன்னைக்கு விரதம் முக்கியம். உபவாசம் இருந்து பெருமாளை நினைச்சுட்டு இருக்கிறதான அந்த விரதமும் பகவத் ஸ்மரணையும் ஏகாதசி அன்னைக்கு முக்கியம். துவாதசி தான் விஷ்ணு திதி, ஹரி தினம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்ட நாள். எம்பெருமானுடைய திதி, எம்பெருமானுடைய நாள் அது. அதனால இந்த துவாதசியிலே சமயத்திலே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி பாரண தலிகை எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு அந்த சமயத்துக்கு சாட்டு முடிச்சு பாரணை பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படி அந்த துவாதசி கால ஆராதனம், துவாதசி பாரணை, அதுவே ஒரு தனி விரதமா ஒரு பெரிய காரியமா சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் நினைச்சுப்பா, ஏகாதசி அன்னைக்கு முழு பட்னி இருந்தவாளுக்கு தானே துவாதசி வந்து பாரணைன்னு ஆகும். பாரணைன்னா என்ன? விரத முடிப்பு, விரதத்தை உபவாசத்தை முடிச்சுக்கிறது. ஏகாதசி அன்னைக்கு முழுக்க பட்னி இருந்தவாளுக்கு தானே விரதம் முடிக்க முடியும். ஆனா ஏகாதசிக்கு தான் ஏதோ இட்லியோ பலகாரமோ கஞ்சியோ சாப்பிட்டுட்டு இருக்கோமே, அப்புறம் எப்படி அப்படின்னு சில பேர் யோசித்தா சாப்பிடுறவா? அப்படி இல்ல, ஏகாதசி விரதம் இருந்து பாரணை பண்றதுன்றது சரி, ஆனா ஏகாதசி விரதம் பூர்ணமா இருக்க முடியறதோ இல்லையோ, இல்ல யாருக்கு எவ்வளவு ஆரோக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்க முடியறதோ என்னமோ, ஆனா துவாதசின்னு சொல்லக்கூடியது அது ஒரு தனி அனுஷ்டானம் மாதிரி. ஏகாதசி அன்னைக்கு பூரண உபவாசம் இருக்க முடியறதோ முடியலையோ அது அப்புறம், துவாதசி பாரணை நிச்சயம் பண்ணியானோன்னு சொல்றதுக்கு அது ஒரு வசந்த உற்சவம், எம்பெருமானுடைய உற்சவம் அப்படின்றதா சொல்றதுக்கு. இப்படி எல்லா துவாதசிகளுமே பாரணை பண்ண வேண்டி இருக்கிற போதிலும் கூட பரம பவித்திரமான ரொம்ப முக்கியமான இந்த ஸ்ரீவைகுண்ட ஏகாதசியினுடைய மறுநாளான வைகுண்ட துவாதசி அன்று பெருமாள் திருவாராதனம், பெருமாள் சேவை, பாரணை, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். திருவேங்கடமுடையானை புராணமானது ஹரின்னு வர்ணிக்கிறது. ஹரி அப்படின்னா நம்முடைய பாவங்களை அழிப்பவன். பெருமாள் திருவேங்கடமுடையான் அந்த அர்ச்சாவதாரமா மட்டும் இல்லாமல் மலையா தீர்த்தமா மலையில இருக்கக்கூடிய செடி கொடி மரம் பறவை மிருகம் மனுஷான்னு ஒரு ஒரு அம்சத்திலையும் பெருமாள் இருந்துட்டு எல்லோருடைய பாவத்தையும் ஹரித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஹரையே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற நாமாவளியில் அனுபவித்தோம். பொதுவாக ஹரின்றது பெருமாளுடைய பேராக இருந்தாலும் கூட திருவேங்கடமுடையானுக்கு பிரத்யேகமா ஹரின்றது ஒரு பேரா இருக்கிறபடினாலே அந்த பாபங்களை ஹரிப்பதாகிற காரணத்தை அவன் பண்ணி கொண்டிருப்பதினாலே, அதுக்காகவே அவன் அந்த மலை மேல நின்று இருக்கிறபடினாலே ஹரி அப்படின்றது அவனுடைய தனிப்பெயர், சிறப்பான ஒரு திருநாமம் அவனுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு. அவனுடைய தினம் இன்று ஹரி தினம். புராணம் எம்பெருமானுடைய அவதாரத்தை வர்ணித்த போது கூட விஷ்ணு தித்தௌ அப்படின்னு தான் சொல்லிட்டு, விஷ்ணு தித்தியான துவாதசியிலே சிரவண நட்சத்திரம் கூடிய நாளிலே பெருமாள் அவதரித்தான்னு தான் புராணம் கொண்டாடித்து. அப்படி திருவேங்கடமுடையானுடைய அவதார தினமான விஷ்ணு திதி இந்த வைகுண்ட துவாதசி என்று நாம ஏற்கனவே பலமுறை புராணத்திலே அனுபவித்தது போல, தனுர்மாசே சிதே பக்ஷே துவாதசியாம் அருணோதயே ஆயாந்தி சர்வ தீர்த்தானி சுவாமி புஷ்கரிணி ஜலேனுட்டு, தனுர்மாசம்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே துவாதசி என்று அருணோதய சமயத்திலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடியதான அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இந்த மலையிலே இருப்பதாக புராணத்தில் சொல்லப்பட்ட 66 கோடி தீர்த்தங்களும் வந்து சங்கமிக்கின்றன. அந்த சமயத்திலே அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் மலையில் இருக்கக்கூடியதான தீர்த்தங்கள் மட்டுமல்லாமல் லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணம் பல இடத்துல வர்ணித்தது. அதனால அந்த சமயத்துல பெருமாளும் கூட ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கிறார். ஸ்ரீஹட்டாரியும் சக்கரத்தாழ்வாரும் எழுந்தருளி தீர்த்தவாரி ஆறுது மலையிலன்னு பார்த்தோம். அந்த உத்தமமான இந்த நன்னாளிலே இன்னைக்கு பின்னால ஒரு 4 மணிக்கு பெருமாள் 2வது சாத்துமறையானா விட்டு கோவில்ல இருந்து பிரதட்சிணமா புறப்பாடாகி மாரவீதி பிரதட்சிணமா வந்து ஒரு சின்ன பல்லக்கில் பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரியும் சக்கரத்தாழ்வாரும் புறப்பாடாகி மாரவீதி பிரதட்சிணமா வராக பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி வழக்கமா வராக பெருமாள் சன்னதியில இருக்கக்கூடிய தீர்த்தவாரி ஆகக்கூடிய படித்துறை அந்த படிகள்ல பெருமாள் ஸ்ரீஷட்டாரியும் சக்கரத்தாழ்வாரும் எழுதி அவளுக்கு விசேஷமா மஞ்சக்காப்பு சந்தனம் பால் தயிர் இளநீரால் எல்லாம் திருமஞ்சனமாகி விசேஷமா தலையை எல்லாம் கண்டருள பண்ணி சுவாமி புஷ்கரணிக்கும் கூட ஆராதனம் தலைய அம்ச விசேஷ பூஜைகள் எல்லாம் பண்ணி பிமால ஒரு 5-5:10 மணிக்கு இன்னைக்கு கர்த்தால சுமார் ஒரு 6000-7000 பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பக்தியோட கூட சப்தம் போட வேத மந்திர கோஷத்தோட பக்தர்களுடைய கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தோட எம்பெருமான் ஸ்ரீஷட்டாரியும் சக்கரத்தாழ்வாரும் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சுவாமி புஷ்கரணி முக்கோட்டி தீர்த்தமாடினா. அப்போ அடியவர்கள் எல்லாரும் எம்பெருமானோட சேர்ந்து கூட எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே மூழ்கி பாவத்தை போக்கிக் கொள்வதாகிற அந்த அனுஷ்டானம் இன்று நடந்தது. வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய அனுஷ்டானம். அந்த சமயத்திலே அடியனும் கூட நம்முடைய சுரோத்தாக்களான உங்கள் எல்லோரையும் நினைத்துக் கொண்டு எம்பெருமானோடு சேர்ந்து தீர்த்தமாடுவதற்கான பாக்கியம் கிட்டியது. அப்படி உத்தமமான நன்னாள் இன்று. அதே போல திருச்சானூரிலும் கூட தாயார் இன்று தீர்த்தவாரி கண்டருளினால் வைகுண்ட துவாதசியானபடியினாலே அந்த உத்தமமான நாள் இன்னைக்கு இந்த நாள்ல அந்த எம்பெருமான் விஷயமான அஷ்டோத்திரத்தை அனுபவிப்பதற்கு நம்ம பெரிய பாக்கியம் இருக்கும். நேற்று வைகுண்ட ஏகாதசி என்றபடியினாலே வைகுண்டநாதன் எம்பெருமான் நம்மை அனுகிரகித்தான். இன்று ஹரிதினமானபடியினாலே ஹரி நம்மை அனுகிரகிக்கிறான். சுவாமி புஷ்கரணி முக்கோட்டி தினமானபடியினாலே சுவாமி புஷ்கரணிக்கும் சுவாமி புஷ்கரணி இருக்கக்கூடிய மலைக்கும் எல்லோருக்கும் சுவாமியான திருவேங்கடபடியான் நம்மை அனுகிரகிக்கிறான். திருமணன் தாழ்வான் கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணின 78வது நாமாவலி நாராயணார்த்திதாசேஷ ஜனதுருக் விஷயாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் நாராயண அர்த்தித அசேஷ ஜனதுருக் விஷயா என்பது. நாராயணன் சொல்லக்கூடியவன் ஒரு பிராமணன். அர்த்தித அப்படின்னா அவனாலே பிரார்த்திக்கப்பட்டு, ஜனதுருக் விஷயா அப்படின்னா ஜனங்களுடைய கண்களுக்கு சேவையாகும்படி நின்றவன் அந்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. நாம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், திருவேங்கடமலையில பெருமாளை சேவிக்கணும்னுட்டு ரிஷிகள் பக்தர்கள் மகான்கள் ராஜாக்கள் வசுக்கள் அந்த மாதிரி நிறைய பேர் தனித்தனியா தபஸ் பண்ணுவா. ரொம்ப காலம் தபஸ் பண்ணினா அவளுடைய பக்திக்கு இறங்கி பெருமாளும் விமானமும் அவ கண்ணுக்கு தெரிவா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்சிடுவா. திரும்ப யாரானும் தபஸ் பண்ணி பெருமாள் வர சமயத்துக்கு எல்லோரும் வந்தா பெருமாளை சேவிக்கலாம். இப்படி ஒரு ஒரு முறையும் இண்டிவிஜுவலா ஒரு ஒருத்தர் தபஸ் பண்றதோ இல்ல இன்னொருத்தர் தபஸ் பண்ற சமயத்துல பெருமாள் வர சமயத்துக்கு போய் காத்துட்டு இருக்கிறதோ, இப்படிதான் ஆனந்த நிலைய விமானத்தையும் திருவேங்கடமுடையானையும் இதுக்கு முன்னாடி யுகங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு இருந்தான்னு புராணம் பல இடத்துல சொல்லிட்டு நாமளும் பார்த்தோம். மாயா கூட விமானாய ஸ்ரீவேங்கடேஷாய நமகன்னு தன்னுடைய மாயையினாலே மறைக்கப்பட்ட ஆனந்த நிலைய விமானத்துக்குள்ளே உறைபவனான ஸ்ரீவேங்கடேஷன் கூட அனுபவித்தோம். அப்ப விமானம் அங்க இருக்கு, யார் கண்ணுக்கும் தெரியல, பெருமாள் தன்னுடைய மாயையினால மறைச்சுட்டான்னு. அப்படி எத்தனை காலம்தான் எல்லோரும் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி, அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 1000 வருஷம், 12000 வருஷம், 12 வருஷம், 7000 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒருத்தரும் 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கிறதுன்றதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதுவும் நம்ம போல இருக்கக்கூடிய சாதாரணமான அல்பஜீவர்களுக்கெல்லாம் எப்படி முடியும் அது? அப்படி தபஸ் பண்ணி தான் சேவிக்கணும்ன்றபடி இருந்தா நமக்கு திருமலை அப்படின்ற ஒரு பெயரே தெரிஞ்சிருக்குமா? நம்ம எல்லாம் போய் சேவிப்போமா பெருமாளை? முடியுமா நம்மளே முதல்ல? அதனால பின்னால வரக்கூடிய நம்முடைய ஞானம் ஆயுள் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நிறைய பேர் பிரார்த்தித்தா பெருமாள் இடத்துல. பின்னால வரக்கூடிய சாதாரணமான ஜனங்களுக்காக அவ கண்ணுக்கு எப்போதும் தெரியும்படி பெருமாள் சேவை சாதிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடிக்க மறைய வேண்டாம், அவளால தபஸ் பண்ணி சேவிக்கும்படியான ஒரு சக்தி கிடையாத அவளுக்கு அப்படின்னு நிறைய பேர் பிரார்த்திச்சிருக்கா. சுகர் பிரார்த்தித்தார் அப்படின்னு போன உபன்யாசத்துல பார்த்தோம். அகஸ்தியர் பிரார்த்தித்தார்னு அகஸ்தியாபியர்த்தித்த அப்படின்ற நாமத்திலே பார்த்தோம். அவ ரெண்டு பேரை தொடர்ந்து இப்ப நாராயணன் சொல்லக்கூடிய இந்த பிராமணனும் அதுதான் பிரார்த்திக்கிறான் பெருமாளிடத்திலே. அதை பாக்குறோம் இப்போ. இதையே இப்ப இங்க வரது அப்படின்னா, இதுக்கு முன்னாலே சுக மகரிஷியினுடைய கண்களுக்கு பெருமாள் சேவை சாதித்தார், சேவை சாதித்து மோட்சம் கொடுத்தார். அப்ப சுக்கர் என்ன வேணும்னு சுக்கரை பெருமாள் கேட்ட போது எல்லோருடைய கண்களுக்கும் சேவையானு அவர் பிரார்த்திச்சுண்டார்னு சொன்னாரோல் திருவனன் தாழ்வான். அந்த மாதிரி சொல்றச்ச வேற யாரெல்லாம் இந்த மாதிரி பெருமாளை தபஸ் பண்ணி எல்லோரு கண்ணுக்கும் தெரியும்படியா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சான்னு ஞாபகத்துக்கு வந்துடுத்து சுவாமிக்கு இப்போ. ஆகையினாலே சுகருக்கு அடுத்தபடியா இந்த நாராயணன் சொல்லக்கூடிய சுகரை போன்ற ஒரு நல்ல பக்தன் பாகவதன் இந்த நாராயணன் சொல்லக்கூடிய பிராமணன். இவனுடைய சரித்திரம், இவன் பெருமாளிடத்திலே தபஸ் பண்ணி கேட்ட வரம், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரவே அதை இங்க கொண்டாந்து வைக்கிறார் சுவாமி. அதுதான் இந்த 78வது நாமாவளி. இதெல்லாம் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள். ஏற்கனவே 48வது நாமாவளியிலே நாராயண நகேசாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி அனுபவித்தோம். திருவேங்கடமலைய சப்தகிரி ஏழு மலைன்னு சொல்றோம். அதுல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய மலை நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலை. நாராயணகிரி, நாராயணாச்சலம், நாராயணாத்ரி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய மலை. அந்த மலைதான் திருமலை மொத்தம் மலைத்தொடரிலேயே உயரமான மலை. அதாவது திருமலை, அகோபிலம், ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடிய அந்த திருவனந்தாழ்வான் வடிவிலே படுத்துக் கொண்டிருக்கிற பெரிய மலை இருக்கு. அதுல ஹையஸ்ட் பாயிண்ட், ஹையர் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா இந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலைதான். அந்த மலையில தான் பெருமாளுடைய திருவடிகள் இருக்கின்றன. பெருமாள் இப்போ ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே கோயில் கொண்டிருக்கிறான். வராக பெருமாள், சுவாமி, புஷ்கரணி எல்லாம் இருக்கா. அங்கதான் நம்ம போய் சேவிக்கிறோம். திருவேங்கடமுடியான் சன்னதி திருமலைன்னு போய் சேவிக்கிறது அங்கதான். அந்த மலைக்கு நாராயணகிரின்னு எப்படி பேர் வந்ததுன்னு இங்க சொல்லப்படுறது. அந்த 48வது நாமாவளியிலே நாராயண நக ஈசாய, நகம் அப்படின்னா மலை, ஈசன் ஆள்பவன், இந்த நாராயண மலையை ஆள்பவனான திருவேங்கடமுடையான் அப்படின்னு இந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் தான் சுவாமி, அவன் தான் ராஜா அப்படின்னுட்டு அந்த நாமாவளியில அனுபவித்தோம் 48ல. இப்ப 78ல என்ன வருதுன்னா, அந்த மலைக்கு நாராயணகிரின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னுட்டு அந்த நாராயணன் சொல்லக்கூடிய பக்தனுடைய சரித்திரத்தை சொல்றாருங்க. பகவானுடைய சரித்திரத்தை போல பாகவதாருடைய சரித்திரமும் கூட நமக்கு உத்தேசமானபடினாலே அதையும் அனுபவிக்கிறோம். நாராயணன் சொல்லி ஒரு பிராமணன், ஒரு பரம ஸ்ரீ வைஷ்ணவன். அவனை ரொம்ப நாளா வந்து திருவேங்கடமுடையான நேர்ல சேவிக்கணும்னு ஆசை. பொதுவா பெருமாளை நேர்ல சேவிக்கணும்னு ஆசை. திருவேங்கடமுடியான இடத்துலயும் ரொம்ப பக்தி உண்டு அவனுக்கு. எங்கயானும் பெருமாள் சேவை கொடுத்துட மாட்டாரான்னு பூலோகம் முழுக்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தம் ஆடிண்டு அங்கங்க தியானம் பண்ணிண்டு பெருமாள் அப்படி தேடிண்டு வரான். எங்க பார்த்தாலும் பெருமாள் அவனுக்கு கண்ணுக்கு சேவை சாதிக்கல. பெருமாளுடைய சங்கல்பம் இந்த மலை மேல அவனுக்கு சேவை சாதித்து அவனுடைய பெயரால இந்த மலை வழங்கப்படணும், அவனுடைய பிரார்த்தனையால லோகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் சேவை கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் இந்த மாதிரி ஒசந்த ஒரு நோக்கத்தை வச்சுட்டு இருக்கான். அவன் விஷயமா நம்ம பக்தனுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு பெருமாள் ஆசைப்பட்டு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிறச்ச வெறுமை பெருமாள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாருன்னா சேவிச்சுட்டு போயிட்டா இதெல்லாம் நடக்காதோ இல்லையோ, அதனால பெருமாள் சேவை கொடுக்காம அப்படி அலக்க வச்சுட்டே வரான் இந்த பக்தனை. இதுக்குதான் அடியான் பலமுறை சொல்றது, திருவேங்கடமலையிலே நமக்கு வந்து போனா எல்லாம் ஆயிடுத்து அப்படின்றத விட எனக்கு சரியா பெருமாள் சேவையால இது முடியல அது முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு குறையோட வரோம்னா பெருமாள் திரும்ப நம்மளை கூப்பிடுறதுக்கு, பெருமாள் திரும்ப நம்மளை வர வச்சு சேவை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறான்னு அர்த்தம். நிஜமா அவனுடைய மனசுக்கு நம்மளை பிடிச்சு போயிடுத்து அப்படின்னா எல்லாம் நன்னா அமையறது, ஆனா ஏதோ ஒரு மனக்குறை சுவாமி எனக்கு. பெருமாள் கிட்டக்க போன ஒரு க்ஷணம் தான், அந்த சமயத்துல முன்னாடி இருக்கிறவர் வந்து தலைக்கு மேல கையை தூக்கி கையை கூப்பிட்டாரு, எனக்கு பெருமாள் மறைஞ்சுட்டாரு இழுத்து போட்டா. இல்ல அந்த சமயத்துக்கு போனப்ப கூட்டமா இருந்தது, மலைக்கு போனோம் பெருமாளை சேவிக்கவே முடியல, ஜனமா இருந்தது, அந்த மாதிரி ஏதோ ஒரு குறை இருக்கு, அடுத்த முறை வந்து நன்னா சேவிக்கணும், அடுத்த முறை காலியா இருக்கிறச்ச வரணும் அப்படின்னு எல்லாம் மனசுல தோன்றது, ஒரு சின்ன மன வருத்தத்தோடய ஒரு குறையோடய வரும் மலையில இருந்து அப்படின்னா அவளை திரும்ப திரும்ப பெருமாள் திருவேங்கடமலைக்கு வர வைத்து சேவை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம். தினமும் சேவிக்கிறவாளுக்கு கூட அந்த துவாரபாலக்கால விட்டு அப்படி ஒரு படி எடுத்து வச்சோம்னா திருவேங்கடமுடியான் மறந்துடுவார், மறக்கடிச்சுடுவார். அப்படி மறக்கடிச்சா தான் நாளைக்கு திரும்ப வந்து சேவிக்கணும்ன்ற எண்ணம் வரும் அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளம். அப்படின்னா பெருமாளுக்கு அவள் அத்தனை பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அதேதான் எங்கேயும் நடக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மகாபக்தனுக்கு சேவை கொடுத்துருந்தா பெருமாள் எப்பயோ இவனுக்கும் பெருமாளுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போயிருக்கும், யாருக்கும் கூட தெரிஞ்சிருக்காது பின்னாலே. ஆகையினால இவனுடைய பெருமையை பக்தியை ஊரறிய செய்ய வேணும், உலகறிய செய்ய வேணும் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பமான அப்படினாலே பெருமாள் சேவை கொடுக்காம அலக்கழிக்கிறான். சரி, பெருமாளுக்கு ரொம்ப நெருங்கினவாயாரு, பெருமாளாலே படைக்கப்பட்ட பெருமாளுடைய குமாரனான பிரம்மாதானே, அதனால பிரம்மாவினிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், பெருமாளை எங்க போனா சேவிக்கலாம்னு பிரம்மா கேட்கலாம். ஏன்னா பிரம்மா சொல்லி பெருமாள் இங்க இருக்கார் அங்க இருக்காரு நிறைய பேர் சேவிச்சதா புராணம் சொல்றது, அதனால பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணலாம்னுட்டு பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பித்தான். இவெல்லாம் சுத்திர தேவதைகள், அல்ப தேவதைகள், அதாவது ரொம்ப சீக்கிரம் வந்துடுவா, நம்மையும் குறித்து தபஸ் பண்றாளேன்னு சீக்கிரம் வந்துடுவா, ஆனா கொடுக்கக்கூடிய பலனும் அந்த மாதிரி அல்ப பலனாதான் இருக்கும். அந்த மாதிரி பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண உடனே பிரம்மா கொஞ்ச நாள்ல வந்துட்டான். வந்து அவனிடத்துல இந்த நாராயணன் பிரார்த்திக்கிறான், பெருமாளை எங்க தேடியும் காணல, எங்க சேவிக்கலாம் அப்படின்னா, வெங்கடாச்சலம்னு ஒரு மலை உண்டு, அந்த மலையிலே சுவாமி புஷ்கரணின்னு ஒரு உத்தமமான தீர்த்தம் உண்டு, அதனுடைய கரையிலே போய் நீ தபஸ் பண்ணினியானா பெருமாள் உனக்கு சேவை கொடுப்பார், பெருமாள் அந்த மலையில தான் மறைஞ்சிருக்கார், பெருமாள் அங்கதான் ரொம்ப விருப்பத்தோடு கூட வாசம் பண்ணிட்டு இருக்கார், யாரு கண்டுக்கும் தெரியல, உனக்கு தெரியணும்னா போய் தபஸ் பண்ணணும்னு பிரம்மா சொல்லிட்டு மறைஞ்சுடுறான். பிரம்மா அவனுடைய நியமனத்தை ஏத்துண்டு இவன் சுவாமி புஷ்கரணியில போய் தீர்த்தம் ஆடிண்டு தினம் அந்த கரையில தபஸ் பண்ணிட்டு வரான். புஷ்கரணி கரைனா புஷ்கரணி படியில அந்த கரையிலே உட்கார்ந்து பண்றது கிடையாது, அந்த புஷ்கரணியினுடைய தீரம், அதை சுத்தி எங்கேயோ ஒரு இடத்துல அந்த புஷ்கரணி சம்பந்தம் நடந்து வந்து தீர்த்தம் ஆடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தூரம். ஏன் அங்கேயே பண்ண மாட்டானா, வரப்புறவெல்லாம் தீர்த்தம் ஆடுவா, ஜந்துக்கள்லாம் இறங்கி விளையாடும், மிருகங்கள்லாம் தீர்த்தம் சாப்பிட வரும், அதெல்லாம் இந்த தபஸுக்கு இடையூறா இருக்குமான அப்படின்னாலே, சுவாமி புஷ்கரணி கரைன்னா நாம என்ன நினைச்சுப்போம், ஏதோ அந்த படியில உட்காந்துட்டு இருப்பார் போல் இருக்கு, அந்த மரத்தடியில உட்காந்துட்டு இருப்பார், வராக பெருமாள் சன்னதி கிட்ட உட்காந்துட்டு இருப்பார்லாம் நினைச்சுப்போம். அப்படி இல்ல, கங்கை கரை அப்படின்னா கங்கையில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேடியஸும் கங்கை கரை தான். அந்த மாதிரி அப்படி இவர் சுவாமி புஷ்கரணி கரையிலே தபஸ் பண்ணதுன்னு சொல்றது, இந்த திருமலையில இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் நாராயணாத்ரின்னு சொல்லக்கூடிய நாராயணகிரி மலை, அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கார். அப்படி இவர் ரொம்ப நாள் தவம் பண்ணும் போது, இவர் நிஜமான பக்தரானபடியினாலே, இவருடைய உண்மையான பக்தி கலங்கப்படம் இல்லாத பக்தியினாலே, மலையில வந்து ரொம்ப சுபிக்ஷம், நல்ல நீர்வளம், நல்ல கிளைமேட், நல்லவாள்லாம் நல்ல சக்குவமா வாழறது, ராட்சச அசுரா இவாளுடைய தொல்லைகள் இல்லாம இருக்கிறது, மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பெரிய மிருகங்கள் கூட அந்த மிருகங்களிடத்திலே ஸ்நேகமா இருக்கிறது, இறந்து போன மிருகத்தை மட்டுமே சாப்பிடுறது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தர்ம சிந்தனையோட கூட நடந்துட்டு இருந்த காலம் இவன் தபஸ் பண்ண காலம். அதனாலதான் நல்லார் ஒருவர் உலரேல் அவர் கூட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி, ஒரு உத்தமன் ஒரு நல்ல அனுஷ்டானத்தை உலக நன்மைக்காக லோகக்ஷேமத்துக்காக பண்றான் அப்படின்னா, அவனுடைய நன்மையினாலே, அவனுடைய நல்ல மனசினாலே, அவனுடைய அனுஷ்டானத்தினாலே லோகம் எல்லாம் நன்னா இருக்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். சாட்சாத் புராணத்திலே வியாச பகவானாலே சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். இப்படி தபஸ் பண்ணிட்டே இருக்கிறச்ச ஒரு நாள் பெருமாள் சந்தோஷப்பட்டு எல்லா ஆபரணங்களையும் சாத்திக்கொண்டு சர்வாபரண பூஷித்தனாக ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட பிராட்டிமாரோடு கூட பெருமாள் அப்படி பார்த்தாலே மனதை மயக்கக்கூடிய ஒரு மோகனாகாரமான சுந்தரமான ரூபத்தோட இந்த நாராயணனுக்கு சேவை சாதித்தான் பெருமாள். அப்படி பிராட்டிமாரோடும் ஆயுதங்களோடும் ஆபரணங்களோடும் இப்போது திருவேங்கடமுடையான் மூலவர் எப்படி ஜொலிக்கிறாரோ அந்த மாதிரி ஜொலிச்சுண்டு சேவை சாதிக்கிறான் பெருமாள். அதை நேர சேவிக்கிறான், சேவித்த உடனே அத்தனை சந்தோஷம் இவனுக்கு. வார்த்தை வரல, பெருமாள் அவனை பார்த்து பேசி, நாராயணா உனக்கு என்ன வேணும் கேளு, எதுக்கு என்ன கூட்ட அப்படின்னு வாயை திறந்து கேட்கிறார். என்ன வர வேணும்னு கேளு, அப்படி எது வேணாலும் கேளு அப்படின்றச்ச இவன் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான். தபஸ்சாரன் வசாம் யத்யசிரேன நியதேந்திரியா ஏவம் கில தபஸ்சார்த்தும் அசக்யம் புவிமானவைஹி தேஷாம் அனுக்ரஹார்த்தாய சர்வ பிரத்யக்ஷ கோச்சரஹ சர்வாபீஷ்டம் ததன்நித்யம் சுவாமி புஷ்கரிணி தடே அனந்த விஹகேசான சேனாபதி முகைஸ்ததா சேவியமானஸ்ரீயாசார்தம் விஹரஸ்வ சமாதவ கிரிஷ்சாயம் ஹிமன்னாம்னா பிரசித்திமதிகச்சது. இதெல்லாம் இந்த நாராயணன் சொல்லக்கூடிய பிராமணன் பெருமாளிடத்திலே பிரார்த்தித்த வரம். என்ன கேட்கிறான் இவன், தபஸ்சாரன் வசாம் யத்ய சிரேன நியதேந்திரியா ஏவம் கிர தபஸ்சார்த்தும் அசக்கியம் புவி மாணவைகி. பெருமானே, உன்னை சேவிக்கணும்ன்ற ஆசையில நீ வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை இங்க நீ இருந்துட்டு இருக்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் தேடி வந்து இங்க தபஸ் அனுஷ்டித்தேன், அந்த தபஸுக்கு மகிழ்ந்து நீ வந்த, அப்படி நியத்தமா பண்ண வேண்டிய முறையில புலன்களை எல்லாம் வென்று புலன்களை கட்டுக்குள் கொண்டு வந்து புலன்களை அடக்கி பல காலம் தபஸ் பண்ணி உன்னை சேவிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த பூமியிலே இதுக்கு மேல வரக்கூடிய மனிதர்களாலே அசக்கியமான காரியம், நடக்காது சுவாமி, அவளால பண்ண முடியாது, அவ இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. தேஷாம் அனுகிரகார்த்தாய சர்வ பிரத்யக்ஷ கோச்சரஹா, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக நீ எல்லோருடைய கண்களுக்கும் எப்போதும் தெரியும்படி சேவை சாதிக்க வேணும். அப்படி எல்லோர் கண்ணுக்கும் எப்போதும் தெரியறபடி சேவை சாதிக்கிறது மட்டும் இல்லாம சர்வாபீஷ்டம் ததன்நித்யம் சுவாமி புஷ்கரணி தட்டே, யார் யார் என்னென்ன வேணும்னு விரும்பி ஆசைப்பட்டு பிரார்த்திச்சுண்டு வராளோ அவளுக்கெல்லாம் அந்த வரத்தை கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணி நன்மை பண்றதுக்காக நீ நித்தியம் எப்போதும் கூட சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலேயே வசிக்க வேண்டும். சுவாமி புஷ்கரணிக்கு வரா தீர்த்தமாடுறா அப்படின்னா அவன் கண்ணுக்கு அவ கண்ணுக்கு நீ தெரியணும், உன்னை சேவிக்கணும். அவ எப்படி இருக்கணும் தெரியுமோ, அனந்த விஹகேசான சேனாபதி முகைஸ்ததா, அனந்தன் என்ன, கருடன் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, இவாளோடு கூட சீவைக்குட்டத்தில் இருப்பது போல நீ உன்னுடைய சபையோடு கூட உன்னுடைய நித்தியசோரி கோஷ்டியோடு கூட இருக்கணும். சேவியமானஹா ஸ்ரீயாசார்தம் விஹரஸ்வ சமாதவ, பிராட்டியோடு கூட இந்த மலையிலே கையை கோர்த்து கொண்டு வசித்துக் கொண்டிருக்கிற நீ, அந்த பிராட்டியோடு கூட இந்த கோவிலிலும் எல்லோரு கண்ணுக்கும் தெரியும்படியா விக்கிரகமா எழுந்தருள் இருக்கணும், எல்லோரும் உன்னையும் பிராட்டியையும் வணங்கும்படியா சேவை சாதிக்கணும். சுவாமி இதெல்லாம் கேட்டுட்டேன், இதெல்லாம் பொது நலனுக்காக கேட்டது, எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு அல்ப ஆசை, ஒரு சுயநலனும் உண்டு, என்னன்னா அதையும் கேட்டுடுறேன். கிரிஷ்டாயம் ஹி மன்னாம்னா பிரசித்தி அதிகச்சது, நான் தபஸ் பண்ணின இந்த மலை என்னுடைய பெயராலே வழங்கப்பட வேண்டும், எல்லோரும் இதை வந்து நாராயணன் தவம் பண்ண மலை அப்படின்னு சொல்லணும். நான் உன்னுடைய பக்தன், உன்னிடத்திலே அதிகமான பக்தி இருக்கிறவாளுக்கு நீ நேர வந்து சேவை கொடுப்ப, உன்னுடைய பக்தர்கள் பெயராலேயே உன் மலை வழங்கப்படும், பக்தர்களுக்கு நீ அத்தனை அனுகிரகம் பண்ணுவ, பக்தர்களை உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னு எல்லோருக்கும் தெரியணும், அதனால இந்த மலைக்கு என் பேரை வைப்பியாப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். சுவாமி எனக்கு தனிப்பட்ட முறையில வேண்டியதுன்றது ஒண்ணும் இல்ல, இவ்வளவு கஷ்டமான தபஸ் எல்லாம் பண்றது எல்லோருக்கும் ஆகாத காரியம் எனபடினாலே எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியா நீ விக்கிரக ரூபமா இருந்து கொண்டு எப்போதும் எல்லோருக்கும் சேவை சாதித்துக் கொண்டு யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கையோ தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கணும். நான் தவம் பண்ணிய இந்த மலை இன்று முதல் நாராயணன் மலை என்று வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சோம். பெருமாள் ததாஸ்து அப்படியே ஆறுதுன்னு சுவாமி புஷ்கரனுடைய கரையிலே அலர்மேல் மங்கையோடு கூட திருவேங்கடமுடையான் எல்லோரும் சேவிக்கும்படியாக, என்றும் சேவிக்கும்படியாக, யார் வேண்டுமானாலும் சேவிக்கும்படியாக இன்றும் விக்கிரகமாக எழுந்துள்ளிருக்கிறான். இந்த பிராமணன் சுகபிரம்மம் அகஸ்தியர் இவாளுடைய பிரார்த்தனையினாலதான் பெருமாள் நமக்காக எழுந்துள்ளிருக்கிறான். அதனால நமக்காக பிரார்த்தித்து பெருமாளை எப்போதும் தெரியும்படியா பண்ணின அவ மூணு பேரையும் அந்த மூணு பாகவதாலையும் சேவிக்க வேண்டியது நமக்கு பிரார்த்தம். அன்னையிலிருந்து யார் யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் கேட்கிற பிரார்த்தனை எல்லாம் அனுகிரகிச்சுட்டு வரம் கொடுத்துருக்கான் பெருமாள். அப்படி அந்த நாராயணன் தபஸ் பண்ணின மலை இப்ப எங்க இருக்குன்னா பெருமாள் சன்னதிக்கு மேற்கு திக்கில் இருக்கு, அதாவது திருவேங்கடமுடையான் எழுந்திருக்கிறானே ஆனந்த நிலைய விமானம் பெருமாள் சன்னிதி, அதுக்கு அப்படியே நேர் பின்புறத்துல பார்த்தா மேல இருக்கும், அதாவது திருவேங்கடமலையினுடைய சன்னதி அமைப்பு எப்படின்னா பெருமாள் சன்னதிக்கு பின்னாலேயும் மலை உசரமா போறது, பெருமாள் சன்னதிக்கு முன்னாலேயும் மலை, இரண்டு மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துலதான் பெருமாள் சன்னதி இருக்கு, சுவாமி புஷ்கரணி வராக பெருமாள் சன்னதி எல்லாம் இருக்கு. அப்படி பெருமாள் சன்னதிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய மலையில பார்த்தா பகல்ல பார்த்தா ஒரு நாலு கால் மண்டபம் தெரியும், ராத்திரியில பார்த்தா ஒரு லைட் எரியாப்ல தெரியும், அதுதான் பெருமாளுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய மண்டபம், அங்குதான் நாராயணனுக்கு பெருமாள் சேவை சாதித்தான். ஒரு ஆவணி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு பெருமாள் இந்த நாராயணனுக்கு சேவை சாதித்தான். அப்படி பெருமாள் சேவை சாதித்தானோ இல்லையோ அதுக்கு அடையாளமா பெருமாளுடைய திருவடி சுவடுகள் இருக்காங்க, அதாவது பெருமாளுடைய பாதங்கள், அந்த பெருமாளுடைய பாதங்களை தான் அடியன் குரூப்ல ஷேர் பண்றேன். ஒரு ஒரு வருஷமும் ஆவணி மாசம் சுக்ல பஞ்சமி அன்று, சுக்ல துவாதசி அன்று அந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு விசேஷமா ஆராதனைகள் நடக்கும். மலையில பெருமாளுக்கு தலிகம் சாகி சாத்துமறை ஆனா விட்டு கோவில் இருந்து அர்ச்சகா ஏகாங்கிகள் அவள்லாம் போவா, திருமஞ்சனத்துக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்துட்டு போய் வருஷம் முழுக்க இந்த பெருமாளுடைய திருவடிகள் வந்து ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சு பூட்டி வச்சிருப்பா, ஜனங்களை ஏதாவது சேதப்படுத்திட போறா அப்படின்னு. அன்னைக்கு அந்த கண்ணாடியை திறந்து அந்த பெட்டியை திறந்து பெருமாளுடைய திருவடிகளை நன்னா ஜலத்தால் அலம்பிட்டு பால் தயிர் தேன் இளநீர் மஞ்சக்காப்பு சந்தனம் இந்த மாதிரி வசந்த வாசனை திரவியங்களால பெருமாளுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனமாகி நன்னா தீர்த்தம் சேர்த்து அலம்பிட்டு புது வஸ்திரம் எல்லாம் சாத்தி சந்தனம் எல்லாம் பூசி திருத்துழாயால பெருமாளுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி புஷ்பசரம் மாலையெல்லாம் சமர்ப்பித்து மலையில பெருமாளுடைய மடப்பள்ளியிலிருந்து கொண்டு வந்த தலைகை சக்கர பொங்கல் புளியோர துத்தியோன்னோ லட்டு வடை அந்த மாதிரி பட்சணங்களை எல்லாம் தலைகை நைவேத்தியம் பண்ணி ஒரு பெரிய கற்பூர ஆரத்தி பண்ணி ஒரு புது குடையை சமர்ப்பிப்பா. இதுக்கு என்ன பெயர்னா சத்திர ஸ்தாபன உற்சவம்னு பெயர். சத்திரம்னா குடை, ஸ்தாபனம் அப்படின்னா அந்த குடையை நடுவது. வருஷா வருஷம் குடையை மாத்துவா. அந்த குடையை இந்த ஆரத்தி பண்ணக்கூடிய படத்துல, அர்ச்சகர் ஆரத்தி பண்ற படத்துல பாத்தீங்களானா தெரியும், சைட்ல ஒரு குடை வச்சிருப்பா. அந்த குடைய சுத்தி இருக்கிற அந்த பேரப்பட்டவால் காம்பவுண்ட் வாளுடைய கம்பியில கட்டி வச்சிருவா. அது பெருமாளுடைய திருவடிகளுக்கு குடை பிடிக்கிறது போல இருக்கும். ஒரு வருஷம் முழுக்க அந்த குடை அப்படியே இருக்கும் அங்க. அடுத்த வருஷம் பழைய குடையை களைஞ்சிட்டு திருமஞ்சனம் ஆனாவிட்டு புது குடையை சமர்ப்பிப்பா. இந்த மாதிரி குடையை சமர்ப்பிக்கிற உற்சவத்துக்கு சத்திரஸ்தாபன உற்சவம்னு பெயர். அன்னைக்கு ஒரு நாள் போனா அந்த சமயத்துக்கு போனா பெருமாளுடைய திருவடிகளை நேரா சேவிக்கலாம். இது யாரோ பிரதிஷ்ட பண்ண விக்கிரகம் அல்ல, சாட்சாத்தா பெருமாள் இங்க எழுந்தருளின போது பெருமாள் விட்டு சென்ற தடம். அதனால பெருமாளுடைய சுயம்பு திருவடிகள் அப்படின்னு இதுக்கு ஏற்றம். இதுக்கு இத காலாகாலத்துக்கு ரட்சிச்சுண்டு வரணும்ன்றதுக்காக தான் இதை மூடி வச்சிருக்கா. ஏன்னா ஜனங்கள் வெறும இருக்க மாட்டா, எண்ணெய் போட்டு அத்த பண்ணி இத்த பண்ணி தானே பண்ணிட போறா அப்படின்னுட்டு காப்பாத்தின் இருக்கா. இப்படி ஆச்சரியமா இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை நாராயணகிரி திருவடிகள், அதாவது நாராயணகிரியில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய திருவடிகள், தெலுங்குல ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னுவா, திருவேங்கடமுடையானுடைய பாதங்கள் அப்படின்னுட்டு. இந்த இடம் தான் திருவேங்கட மலையிலேயே உசரமான இடம். இங்க இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த மலையும் தெரியும். இந்த இடத்துல இருந்து சேவிச்சோமானா திருவேங்கடமுடையானுடைய கோவில், ஆனந்த நிலைய விமானம் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இங்கே நாராயணனுக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்த பெருமாள் நாராயணன் என்ன பிரார்த்திச்சுண்டான், எல்லோரு கண்ணுக்கும் தெரியும்படியா சுவாமி புஷ்கரணி கரையில விக்கிரகமா தாயாரோடு கூட வசிக்கணும், எல்லாருடைய வரத்தையும் பூர்த்தி பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டானோ இல்லையோ. என்னைக்கு பிரார்த்திச்சுண்டான், ஆவணி மாசம் சுக்ல துவாதசி அன்னைக்கு. சரின்னு பெருமாள் என்ன பண்றார், அந்த இடத்துக்கு போய் அவனுடைய தபஸ் நிறைவேற்றணும், அவனுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும், எல்லோரு கண்ணுக்கும் தெரியணும்னு விக்கிரகமா நிக்கிறதுக்காக பெருமாள் போறார். போற சமயத்துல வழியில இருக்கக்கூடிய பர்வதங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து பெருமாளுக்கு வந்து வெல்கம் பண்றது போல, பெருமாளை வரவேற்பது போல வாழமரம் தோரணம் எல்லாம் கட்டினா, மாவிள தோரணம் எல்லாம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பிலே மலை சேர்ந்தது. அதாவது ரெண்டு பக்கமா இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோவில் வாசல்ல கல்யாண வாசல்ல எல்லாம் ரெண்டு பக்கம் வாழமரம் கட்டினாலானா கீழே தனித்தனியா இருக்கக்கூடிய வாழமரம் மேல ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்ச்சு போல வளையறதோ இல்லையோ, அந்த மாதிரி வளைஞ்சு சேவை சாதிக்கிறது மலை. இப்படி சிலைகளினாலே கற்களினாலே கட்டப்பட்ட தோரணமானபடினாலே சிலா தோரணம்னு பெயர் அதற்கு. அது மலையில டூரிஸ்ட் ஸ்பாட் போறவாள்லாம் அங்க போய் பார்த்து போட்டோ எடுத்துட்டு வருவா. அந்த மலைகள்லாம் சேர்ந்து பெருமாளை வரவேற்பது போல இயற்கையான ஒரு தோரணத்தை அமைத்தது. பெருமாள் சந்தோஷத்தோடு கூட இந்த நாராயணகிரியில தான் திருவடி பதிச்ச இந்த மேட்டுல மலை உச்சியிலிருந்து இறங்கி வரார். இது தோரணமா கட்டுறது, தோரணம் கட்டினா என்ன பண்ணணும், அதுக்குள்ளதான நுழைஞ்சு போகணும். அப்படி பெருமாள் அழகா அதுக்குள்ள நுழைஞ்சு வர என்ன விசேஷம்னா, திருவேங்கடமுடையான் மூலவர் 9 அடி உசரம், இந்த சிலா தோரணம் வந்து சரியா 10 அடி உசரம். இப்ப நம்ம ஆத்து நிலப்படியெல்லாம் 7 அடி வைக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சிலா தோரணம் அந்த ஓபன் ஸ்பேஸ் பாத்தீங்களானா 10 அடி இருக்கும். அப்ப பெருமாள் தலையை குனிஞ்சு வரக்கூடாது, நாம தலையை குனியலாம், பெருமாள் தலையை குனியலாமோ? அதனால பெருமாள் மிடுக்கா கம்பீரமா வர்றதுக்காக பெருமாளோட ஒரு அடி உசரமா இந்த மலைகள்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னா எத்தனை பக்தி பாருங்க. எம்பெருமானுக்கு எப்போ எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்றது. பெருமாள் வரான், இத்தனை வருஷ காலங்கள் இத்தனை யுகங்கள் இங்க எழுந்தருளி எல்லோருக்கும் சேவை சாதிச்சு அனுகிரகம் பண்ணி காப்பாத்த போறான், அவனை முறையா வரவேற்கணும், மரியாதையோட வரவேற்கணும்னு மரியாதை கொடுக்கறது. எப்போ பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க. பெருமாள் தலையை குனிஞ்சு வரக்கூடாது, சிங்கம் அது, கம்பீரமா தான் வரணும். சீரிய சிங்கம் எப்படி வருமோ அப்படிதான் வரணும். அந்த மாதிரி ஆச்சரியமா பெருமாள் வருவதற்கேற்ப பெருமாளோட ஒரு அடி உசரமா வர்றது பாருங்க. அதுதான் கைங்கரியத்தை எப்படி எப்போ பெருமாளுக்கு பிடித்த விதத்திலே பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். நமக்கெல்லாம் கைங்கரியம் யார் வேணாலும் பண்ணுவா, ஆனா எப்படி பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். அப்படி நாம பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய கைங்கரியத்தினாலதான் பெருமாள் மகிழறான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி சேர்ந்தது, அது வழியா பெருமாள் இறங்கி வந்தார். அங்கிருந்து அப்படி வந்தார் சுவாமி புஷ்கரணி கரைக்கு வரார். தரையில வராக பெருமாள் இருக்கார், அவரை பிரார்த்திக்கிறார் இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டா பெருமாள் சரின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் புரட்டாசி மாசம் அதே சுக்லபக்ஷ துவாதசி சிரவண நட்சத்திரம் கூடிய நாள்ல பெருமாள் அங்கே விக்கிரகமா கோவில் கொள்றான். ஆவணி மாசம் சுக்ல துவாதசி நாராயணகிரி மலையில இவனுக்கு சேவை திருவடிகள் வந்துடுத்து. ஒரு மாசம் கேப் நடுவுல புரட்டாசி மாசத்தன்னைக்கு அங்க கோயில் கொள்றான் பெருமாள். ஏன் ஒரு மாசம் ஆறுதுன்னா தேவமானமோ இல்லையோ, நாம எல்லாம் மனுஷா, நமக்கு வந்து நிமிஷம் நாள் கணக்குன்னு சொல்றோம், நம்முடைய ஒரு வருஷம் தான் தேவர்களுக்கு ஒரு நாள்னு சொல்றா. அதனால நாம நாராயணகிரியில இருந்து நடந்து போறதுக்கு சுவாமி புஷ்கரணி கரைக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ அந்த கணக்கு தான் பெருமாளுடைய கணக்குல. அதனால அடுத்த துவாதசிக்கே ஒரு பட்ச ஒரு மாசத்திலேயே பெருமாள் அங்க எழுந்தருளி சேவை சாதிக்கிறோம். அன்னைக்கு பெருமாளுடைய அவதாரம், அதுதான் நம்ம பிரம்மோத்சவம், தீர்த்தவாரி, சக்கரஸ்தானம் எல்லாம் கொண்டாடுறோம். அப்படி ஆச்சரியமா இந்த நாராயணன் தபஸ் பண்ண மலையில இருக்கக்கூடியது நாராயணகிரி திருவடிகள். அங்க போய் சேவிக்கலாம், பஸ் போறது கார்லாம் போகும், ஒரு 5 நிமிஷம் மேடை ஏறி நடந்து ஒரு 20 படி ஏறி இறங்கினோமான அந்த திருவடியை சேவிச்சு விடலாம். மற்றபடி பஸ் கார் எல்லாம் கடைசி வரைக்கும் போடுது, அது சேவிக்க வேண்டிய இடம். அப்படி அங்க போய் சேவிக்க முடியலன்னா கூட திருவேங்கடமுடியான் சன்னதி கிட்ட வேதியாஞ்சநேயர் சுவாமி கோவில் கிட்ட நின்று திருவேங்கடமுடியான சேவிக்கிறது போல அப்படியே பெருமாளுக்கு மேல சேவிச்சோமானா மண்டபமோ லைட்டோ பகல்லையோ ராத்திரியிலோ தெரியறதுன்னா கைகூப்பிக்கலாம். அது ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடிகள். இப்படிதான் பெருமாள் எல்லோருடைய கண்களுக்கும் சேவை சாதித்தான். அவன் சொன்னது போல இந்த மலைக்கும் நாராயணகிரின்னு அவனுடைய பெயரே வந்துடுத்து. இப்படி நாராயணனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அவன் பெயரிலே இருக்கக்கூடிய மலையிலே எல்லோர் கண்ணுக்கும் தெரியும்படியா சேவை சாதித்து அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு நமகான்னு இந்த நமாவளியிலே சொல்லப்பட்டது. நாராயணார்த்திதா சேஷ ஜனதுர்குஷயாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தது 79வது நாமாவளி. முருகயா ரசிகாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் முருகயா ரசிகஹா என்பது. அப்படின்னா மிருகங்களை வேட்டையாடுவதில் ஆசையுள்ள வேட்கையுள்ள ஸ்ரீனிவாசனுக்கு நமகா. பெருமாளுக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சுவாமி, எல்லோருக்கும் நல்லது பண்றதுக்காகவே இந்த மலையில வந்து பெருமாள் சேவை சாதிக்கிறான், எல்லோருக்கும் காப்பாத்துறதுக்காகவும் யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்காகவும் தான் பெருமாள் இங்க நிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு வாயில்லாத பிராணிகள் எல்லாம் போய் வேட்டையாடுறானே, எப்படி சுவாமி சரியுது, இந்த மாதிரி பண்ணலாமா பெருமாள், அதுவும் இங்க இந்த காரியத்துக்கு வந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னா, வந்தது எதற்காக, எல்லோரையும் காப்பாத்தணும், நல்லவாளை எல்லாம் காப்பாத்தணும், யார் யாருக்கெல்லாம் கஷ்டமோ அதுல இருந்தெல்லாம் அவளை மீட்கணும்னு வந்தான். இவன் வேட்டையாடிய மிருகங்கள் யார் அப்படின்னா மிருக வடிவிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ராட்சசர்கள். மிருக வடிவிலே எல்லோரையும் ஏமாத்திண்டு சுத்தின் இருந்த சமயம் பார்த்து தாக்கக்கூடிய துஷ்ட சத்துருக்கள், துஷ்ட ராட்சசர்கள், அசுரர்கள் இவாளை எல்லாம் இவன் வேட்டையாடுறான். பொதுவா பெருமாள் வந்து எந்த திவதேசத்திலே இல்ல எந்த கஷேத்திரத்திலே பார்த்தாலும் சரி விதவிதமான அவதாரத்திலே விதவிதமான வடிவத்திலே வந்து சம்ஹாரம் பண்றான். இதெல்லாம் ஏன் அப்படின்னா தாங்க பெரிய அறிவாளின்னு நினைச்சுட்டு இந்த துஷ்டால் எல்லாம் பெருமாளுடைய திருவடியில பக்தி இல்லாதபடினாலே அவளுக்கு வந்து புத்தி சரியா வேலை பண்ணல, தங்களை அகங்காரத்தோட மண்டகர்வத்தோட தாங்க தான் பெரிய ஞானி அப்படின்னு நினைச்சுண்டு பெரிய சக்தி இருக்கிறவா பெரிய வீரம் இருக்கிறவான்னு நினைச்சுண்டு பெருமாளோடையே மோதனோன்னு நினைக்கிறச்ச பெருமாள் பேசாம இருப்பானோ, அவ எப்படி வராளோ அப்படி அவளை நிகிரகம் பண்ணக்கூடியவன் பெருமாள். நீ புகையா வரையா, நான் மாணிக்க மலையா வரேன், நீ உன்னை யானைன்னு சொல்லிக்கிறியா, நான் சிம்மமா வந்து உன்னுடைய மண்டையை புலகிறேன், நீ மிருகமா வந்தியனா நான் வேட்டையாடுறவனா வந்து வேட்டையாடுவேன் அப்படின்னு யார் எப்படி வராளோ அவள் அந்த ஸ்டைல்ல போய் அடிப்பான் பெருமாள். அப்படி மிருகமா மாறி இந்த காட்டுல சுத்தின்னு இருந்து ஏதோ வாயில்லாத பிராணி அது பாட்டுக்கு போறதுன்னு நல்லவா தபஸ் பண்ணக்கூடிய ரிஷிகள் யாரானோ வாயில்லாத பிராணி அது என்ன பண்ண போறது நம்ம பாட்டுக்கு போகலாம் அது பாட்டுக்கு போறதுன்னு நம்பி போனாலானா உடனே வந்து பாஞ்சவால சாப்பிட வேண்டியது. இப்படி நல்லவால ரிஷிகள தபஸ் பண்ணக்கூடியவாள் எல்லாம் சாட்டு சாட்டவாளை கொன்னு கொன்னு லோகத்திலே நல்லதை நடக்கூடாம பண்றதுகள் இதெல்லாம். எங்கே வா தபஸ் பண்ணி ஒரு பெரிய பதவியை வாங்கிட போறாளோ, இந்திரன் ஆயிடுவாளோ, பிரம்மா ஆயிடுவாளோ, என்ன ஆயிடுவாளோ, நமக்கெல்லாம் நல்லது நடக்காதோ, நல்லவாளா இருக்கிறபடினால நம்ம எல்லாம் வாழ விட முடியாம பண்ணிடுவாளோ, இந்த மலையில நாம நடமாட முடியாதோ, ஜனங்களை ஹிம்சிக்க முடியாதோ, நம்ம இஷ்டம் போல இருக்க முடியாதோ அப்படின்னு பயந்துண்டு அவ கதையை முடிச்சுடணும், தவமே பண்ண விடக்கூடாதுன்னு யாகம் பண்றவா தபஸ் பண்றவாள் எல்லாம் வாயில்லாத பிராணி போல போறது அப்படியே போகும். நாம கூட சமயத்துல எங்கேயான கோவில் கோலம் காடுன்னு போறச்ச பாம்பு வந்துடுத்துனா என்ன பண்றோம், ஊரை கூட்டிலாம் கூட்டாம அது பாட்டுக்கு போனா நம்ம பாட்டுக்கு போலான்னு ஒதுங்கி போயிடுறோம் இல்லையோ. அந்த மாதிரி அந்த காலத்துல ரிஷிகள்லாம் நல்ல மனோ தைரியத்தோட இருந்ததுனால சிம்மம் புலி எல்லாம் வந்தா கூட ஒதுங்கி போயிடுவா, அதுங்களும் ஒதுங்கி போயிட்டு இருந்த காலம் எல்லாம் இருந்தது. அப்படி நிஜமாவே சிங்கமா புலியா இருந்தா இந்த ரிஷியினுடைய தபஸ் மகிமையினால அது பாட்டுக்கு ஒதுங்கி போயிடும், சாதுவா ஒரு பசு ஒரு கண்ணுக்குட்டி போறாப்புல போயிடும். அப்படி இல்லாம துஷ்ட சத்ரியா, துஷ்ட அசுரா, துஷ்ட ராட்சசாலாம் இந்த கள்ள வேஷம் கொண்டு வந்தாலானா அவன் வந்ததே அந்த மாதிரி வேஷத்துல வந்ததே இவாளை இம்சம் பண்றதுக்கு தானே, அவன் ஏன் ஒதுங்கி போக போறா? அந்த சமயத்திலே அவ ஒரு கூக்குரல் இட்டு பெருமாளே காப்பாத்து அபயம்னு சொல்லும் போது, பெருமாள் எந்த வடிவத்திலே அவன் வந்தானோ அதுக்கு தகுந்த வடிவத்திலே இவன் வந்து சம்ஹாரம் பண்ணுவான். அப்படி வேடன் போலே வந்து இந்த திருவேங்கடமலை காட்டிலே எத்தனையோ அட்டூழியம் பண்ணின, அராஜகம் பண்ணின சத்திரியால, ராட்சசால, அசுரால எல்லாம் பெருமாள் சம்ஹாரம் பண்றான். அத இங்க சொல்றாரு இந்த நாமாவளியில சொல்றாரு. இதையா இங்க சொல்றாரு அப்படின்னா, இந்த மலையில இருந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது பண்ணுவேன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்ப நல்லவாளுக்கு பக்தாளுக்கு எல்லாம் கெட்டது பண்றவன் எல்லாம் அழிச்சாதானே அவளுக்கு நல்லது பண்ணது ஆகும். அதனால அது ஞாபகம் வரவே மிருகயா ரசிகாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு நீங்க சொல்ற. இப்போ பிரம்மாண்ட புராணத்துல இந்த நாராயணன்ற பிராமணன் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து எல்லோரு கண்ணுக்கும் தெரியும்படியா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்து அவன் பேரால இந்த மலை வழங்கப்பட்ட சரித்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த எபெருமான் இந்த மலையிலே வேடன் உருவத்திலே போய் வேட்டையாடின சரித்திரம் பேசப்படுறது. அதனால அதுக்கு அடுத்தபடியா இது அமைக்கிறார் திருமணம் தாழ்வான். பெருமாள் ஒரு வேடனா வியாசம் போட்டுண்டு மரத்தோலை எல்லாம் புலித்தோலை எல்லாம் கட்டிண்டு வில்லு அம்பு எல்லாம் ஏந்திண்டு தலைப்பாகை எல்லாம் கட்டிண்டு ஆச்சரியமா ஒரு வேடன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி கோலத்தோடு கூட, அந்த வேடன் கோலத்திலும் கூட எல்லோரு கண்களையும் மயக்கி அவளை தன்னுடைய திருவடிகளிலே விழப்பண்ணக்கூடிய அழகோடு கூட, இதை புரிஞ்சுக்கணும்னா தேவ பெருமாளுடைய அனுஷ்டான குல உற்சவத்தை ஞாபகப்படுத்திக்கணும். ராமானுஜர் எந்த அனுஷ்டான குல தீர்த்தத்தை ராமானுஜருக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் பிடிக்கும்னு தன்னுடைய வாழ்நாளில் பல காலம் கொண்டாந்து சமர்ப்பிச்சிருந்தாரோ, அந்த சாலை கிணறுன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டான குலத்துக்கு பெருமாள் வருஷத்துக்கு ஒரு நாள் எழுந்துருவார் தேவப்பெருமாள். திருவத்தியனோற்சவம் எல்லாம் முடியணும், நம்மாழ்வார் திருவடி தொழில் ஆனோம், அதுக்கு மறுநாள் ஏற்பா சாத்துமர, அதுக்கு மறுநாள் தேசிக பிரபந்த சாத்துமர ஆற அன்னைக்கு பெருமாளும் ராமானுஜரும் சுவாமி தேசிகன் சன்னதியை கடந்து அந்த செவிலிமேடுன்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிற சாலக்கிணறுன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டான குளத்துக்கு போவா. போறச்ச பெருமாள் பல்லக்கில் சாதாரணமா போவார், சவாரி பாகைன்னு பேரு. அந்த காலத்துல மாட்டு வண்டி குதிரை வண்டியில எல்லாம் சவாரி போகக்கூடியவா தலையில ஒரு தலப்பா மாதிரி கட்டிட்டு போவா, அந்த தலைப்பாகைக்கு சவாரி பாகைன்னு பேர். அதை சாத்திண்டு பெருமாள் தனியா இருப்பார், எதிர்பக்கம் ஸ்ரீதேவி பூமி தேவி இருப்பா, மூணு பேரை சேர்ந்து ஒரு கண்ணாடி பல்லக்கில் எழுந்துருவா போறச்ச மேனா பெட்டின்னு பேர் அந்த பெட்டிக்கு. பெருமாளை கண்ணாடியில தான் சேவிக்கணும் பெருமாளையும் ஸ்ரீதேவி பூமி தேவியும் நாம, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போறதுனால பாதுகாப்பா போ வேலை பண்ணிட்டு போறது. இன்னுட்டு அங்க போய் இறங்கினா விட்டு ராமானுஜர் அந்த கிணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வருவார். வேத பாராயணம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை தலைமையில ராமானுஜர் கொண்டாந்து கொடுத்தாரானா, அந்த தீர்த்தத்தால பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் தான் முழுக்க முழுக்க அந்த தீர்த்தத்தினாலேயே திருமஞ்சனம், மற்ற நாள் எல்லாம் அந்த தீர்த்தத்துல இருந்து ஒரு குடம் தீர்த்தம் வந்து விஸ்வரூபம் ஆகும். எப்படியான ஆகாசகங்கா தீர்த்தம் வந்து திருவேங்கடமுடியான காரதம், அந்த மாதிரி ஒரு குடத்துல மட்டும் தீர்த்தம் வரும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெருமாள் திருமேடியில கொட்டுற அத்தனை தீர்த்தமும் அந்த சாலக்கிணறு தீர்த்தம் தான். ஏன்னா அந்த கரையிலேயே பண்றதுனால இந்த சாலக்கிணறு பக்கத்துல ஒரு 30-40 அடியில ஒரு மண்டபம் இருக்கு, கருங்கல் மண்டபம், காம்பவுண்ட் சுவரோட மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல ஒரு சின்ன ராமானுஜரும் எழுந்துள்ளிருக்காரு. அங்க பெருமாளை தேவ பெருமாளை எழுந்தருளை பண்ணி அந்த சாலக்கிணறு தீர்த்தத்தால திருமஞ்சனம் பண்ணி ராமானுஜருக்கு ஷட்டாரி பரிவட்டம் மாலமரியாதை எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்ப கோவிலுக்கு வர சமயத்துல பெருமாள் எப்படி வருவார்னா, கார்த்தால போறச்ச பல்லக்கில் சவாரி பாதையோட போனார், சாயங்காலம் திரும்பி வரச்ச வேடுவன் வேடு வச்சியா வருவா பெருமாள் தாயார். எந்த விந்தியமலை காடுகள்ல யாதவ பிரகாசர் ராமானுஜரை அழிச்சுடணும்னு நினைச்சாரோ, அப்போ அவர் கங்கையிலிருந்து தப்பித்து எந்த விந்தியமலை காடுகளுக்கு வந்தாரோ, அப்போ ஒரு வேடனும் வேடுவச்சியுமாக வந்து தாகம் எடுக்கிறது தீர்த்தம் வேணும்னு கேட்டு இவர் நம்மளை காப்பாத்தின வாளுக்கு தீர்த்தம் கொண்டாடணும்னு போய் ஜனங்கள்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காளே, வடதேசத்துல எங்க தமிழ்ல பேசுறா அப்படின்னா, இது காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய புண்ணியக்கோட்டி விமானம் கோபுரம் எல்லாம் தெரியலையா உங்களுக்கு, இது தமிழ் தேசம் தானே சுவாமி அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்திரீகள் கேட்க, பெருமாளும் பிராட்டியம் தான் நம்மளை காப்பாத்தி அப்படி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எங்கேயோ விந்தியமலை காட்டுல கங்கை கரையில இருந்த நம்மள யாதவ பிரகாசருடைய மனுஷா அவெல்லாம் நம்மளை கொண்டுட கூடாதுன்னு நம்மளை காப்பாத்துறதுக்கு பெருமாள் தாயார் இங்க அழிச்சு வந்திருக்கா, அதையினால தாயார் ஆசைப்பட்டு தீர்த்தம் வேணும்னு கேட்டு இங்க அழிச்சுன்னு வந்து விட்டதுனால இந்த தீர்த்தத்துல தாயாருக்கு ருசி அதிகம், அதனாலே பெருமாள் தாயாருக்கு இந்த தீர்த்தத்தை சமர்ப்பித்துக் கொண்டு வான்னு திருக்கட்சி நம்பிகள் நியமனத்தினாலே அவர் நியமனத்தின்படி இவர் தினம் பண்ணிட்டு இருந்தாருன்னு பாக்குறோம். அப்படி பெருமாள் வரச்ச வேடன் திருக்கோலத்திலே வேடாலெல்லாம் தலைக்கு எப்படி பாக கட்டிக்குவாலும் அந்த மாதிரி கட்டிண்டு வில்லு அம்பையெல்லாம் ஏந்திட்டு வருவான் பெருமாள். அது ஒரு தனி அழகு. பொதுவா வேடன் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி வந்து அறுவருப்பா தான் இருக்கும், என்னத்துக்கு இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் வேட்டையாடிண்டு இந்த மாதிரி ரத்த சமையலோட சுத்தின் இருக்கான் இவன் அப்படின்னு. ஆனா பெருமாள் அந்த கோலத்திலே வந்தால் கூட அது ஒரு தனி அழகு. அதை அனுபவிக்க வேணும், புரிந்து கொள்ள வேணும்னா காஞ்சிபுரத்துல அனுஷ்டான குல உற்சவத்தை போய் சேவிச்சா புரியும். அந்த மாதிரி பெருமாள் அழகா வேடனா புறப்பட்டவரான். அந்த வேடனா இருக்கிற போது கூட பெருமாளை பார்த்து யாரும் அருவறுப்பு கொள்ளாம பயப்படாம அவன் திருவடிகளில் விழுந்து சரணாகதி பண்ணி அவனுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்றா. அப்பேற்பட்ட அழகோடு கூட பெருமாள் வேடனா போனான்னு பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. அப்படி பெருமாள் வேடனா வேஷம் போட்டு மலை காடுகள்ல வேட்டையாடுறதுக்காக திரிஞ்சுட்டு வரான். அதுக்கு சித்தமா இருக்கணும்னு பெருமாள் தன்னுடைய படை தளபதியான விஸ்வக்சேனரை பார்த்து நியமிக்கிறான். விஸ்வக்சேனரே, நான் இந்த மலை காடுகள்ல வேட்டையாடணும்னு சங்கல்பம் பண்ணிருக்கேன், அதனால உடனே வேட்டைக்கு போறதுக்கு தேவையான சதுரங்க சேனைகள் எல்லாம் சித்தமாகட்டும் அப்படின்னு கட்டளையிடுறார். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படைன்னு நடந்து போய் காலால சண்டை போய் வர்றவா மனுஷா, இந்த மாதிரி நாலு விதமான படைகளும் சித்தமாகட்டும். இதுலயே புரிஞ்சுக்கலாம், வேட்டையாடுறதுக்கு போனவன் யாரானும் நாலு விதமான படையை வச்சுட்டு போவானோ, கூட அமைச்சர் சேனாதிபதி எல்லாம் வச்சுட்டு போவானோ, அப்ப இவன் எங்க போறான், யுத்தத்துக்கு போறான். அவெல்லாம் மிருகங்களில மிருக வடிவிலே வந்த கொடுமையான ராட்சசர்கள்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். விரோதிகளை நிரசனம் பண்றதுக்கு போறான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நாலு விதமான சேனைகளும் சித்தமாகட்டும், கிளம்புங்கோ, தலைமை தாங்கிட்டு வாங்கோ போலான்னு விஸ்வக்சேனரை பார்த்து கட்டளையிடுறான். அவரும் அதே மாதிரி எல்லாரையும் அழிச்சுட்டு நாலு விதமான சேலையை அழிச்சுட்டு வரார். கண்ணில் படக்கூடிய சிம்ஹம், யானை, புலி, சிறுத்தை, எந்த மாதிரி கூடிய ஜந்துக்களா வர சக்திரியால் எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து அந்த அசுரால் எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டே வரான் பெருமாள். அப்படியே சம்ஹாரம் பண்ணிட்டே வந்து நிஜமாவே யாரெல்லாம் சத்திரியாலோ கெட்டவாலோ துஷ்டாலோ ராட்சசாலோ எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டான். இன்னும் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. இதெல்லாம் பார்த்த உடனே நிஜமான வேடர்கள், யாரு காட்டுல மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காளோ அந்த அப்பாவி வேடர்களுக்கு அப்படியே மனசுல பால வார்த்தது போல ஆயிடுச்சு. ஒரு மிருகம்னு வேட்டையாடலான்னு போனா திடீர்னு ராட்சசனா மாறுறான், அசுரனா மாறுறான், நம்மளை தூக்கி சாப்பிட்டுறான். இந்த மாதிரி எத்தனை பேர் அவாளுடைய பசங்களை, அப்பா அம்மாவை, அண்ணா தம்பிகள் எல்லாம் இழந்துட்டா. நல்லவாளுக்கு துன்பம் பண்றது மட்டும் இல்லாம அப்பாவியா வேட்டையாடி வயிற்று கழுவின்னு இருக்கிற இந்த வேடர்களுக்கும் கூட இம்சை பண்ணிட்டு வந்தான். அந்த ராட்சசால எல்லாம் செத்து போயிட்டான்னு நிஜமான வேடர்களுக்கு, அப்பாவி வேடர்களுக்கு, பல உறவுகளை பறி கொடுத்த வேடர்களுக்கு, சாப்பிடறதுக்குன்னு போய் உயிர் போயிடுமோன்னு பயந்துண்டு பட்டினி இருந்து செத்தவாளுக்கெல்லாம் மனசுல ஒரு தைரியம் ஒரு நிம்மதி வந்துடுச்சு. பெருமாள் வந்து இவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணி எடுத்து இனிமேல் யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லைன்னு அந்த சந்தோஷத்துல அந்த காட்டுல இருக்கக்கூடிய வேடர்கள்லாம் அவ சக்திக்கு அவ கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து சமர்ப்பித்து பெருமாளுக்கு ஆராதனை பண்றா. தேனு, தனமாவு, பழம், என்ன கிடைக்கிறதோ, புஷ்பம் கிடைக்கிறது கொண்டாந்து பெருமாள் திருவடியில சேர்க்கிறா. தேனு, பழம், பலாப்பழம் எல்லாம் கிடைக்கிறதுன்னா அதெல்லாம் கொண்டாந்து பெருமாள் கொடுத்து சாப்பிடுங்க, ஆத்துக்கெடுத்து போங்கன்னு கொடுக்கறா. பெருமாளுக்கு தீபம் தூப்பெல்லாம் ஏத்தணும் அப்படின்னா சந்த சந்தனை மரங்கள், கார், அகில் மரங்கள் இதெல்லாம் வெட்டி அதை புகையை கலப்பி அதுல பெருமாளுக்கு சந்தனம் சாப்பிடாணி போடுறா. அவா காட்டுல இருக்கக்கூடிய வேடர்களை வா, என்ன வேட்டையாடுறாலோ என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுறவா. அவ எங்க ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் வாங்க முடியுமான்னு அவளால. காட்டுல இருக்கக்கூடிய சந்தன மரத்தை வெட்டிண்டு வரா, அகில் மரத்தை வெட்டிண்டு வரா, அதெல்லாம் பொடி பொடியா நறுக்கறா, கோடாரியால நறுக்கி ரெண்டு கல்ல உரைச்சினா நெருப்பு வருது, அந்த நெருப்பு கொண்டு தீ மூட்டுறா. தீ மூட்டினா அதுல இருந்து வரக்கூடிய இனிமையான மனத்தை பெருமாளுக்கு புகையா சமர்ப்பிக்கிறா. இப்படி வேடர்கள்லாம் வேட வேஷத்திலே வந்த பெருமாளை ஆச்சரியமா ஆராதிக்கிறா. இது ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார், திருமங்கை ஆழ்வார். வானவர் தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இனிது வந்து, மாதவமானவர் தங்கள் சிந்தை அமர்ந்துரைகின்ற வெந்தை, காணவர் இடு காரகில் புகை ஓங்கு வேங்கடம் மேவி, மான் புரளான அந்தனர்க்கு இன்றடிமை தொழில் பூண்டாயே அப்படின்னு பெரிய திருமொழியில கொண்டாடுறார் திருமங்கை ஆழ்வார். காணவர் இடு கார் அகில் புகை ஓங்கு வேங்கடம், இந்த திருவேங்கடமலை புகையால சூழப்பட்டிருக்கிறதாம். மலையெல்லாம் ஒரே புகை, புகை எவ்வளவு தூரம் இருக்குன்னா மலையே தெரியாதபடி மறைச்சுட்டு இருக்கு புகை, ஆகாசம் வரைக்கும் போறது புகை, அவ்வளவு பெரிய புகை. எதனால அவ்வளவு புகை வந்தது? பெருமாள் இப்படி வேடனா அவதாரம் பண்ணி வரச்ச காணவர், காண் அப்படின்னா காடு, இந்த காட்டுல இருக்கக்கூடிய காட்டுவாசிகள்லாம் வேளாள்லாம் அகில் மரம்னு மரம் உண்டு, அகில் சந்தனம் இதெல்லாம் வந்து வாசனை மரங்கள். இந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போனாவே அந்த காத்து விசிறச்சியே ஒரு மனம் வரும். லேசா மழை பெஞ்சுதானா ஈர காத்து பரவித்துன்னா இன்னும் நல்லா மனம் வரும். அதை வெட்டுறச்சையோ இல்ல அதை அரைக்கிறச்சையோ நல்ல வாசனை வரும். அதுதான் அரைச்சு வாசனை திரவியமா பயன்படுத்துறது. சந்தன மரத்தை குழச்சி உரைச்சுதானே பெருமாளுக்கு சந்தன காப்பு சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி அகில வந்து புகையிட்டோமான நல்ல கமகமான சாம்பிராணி வாசனையாட்டமா வரும். கார் அகில்னா அகில்லே ரெண்டு விதமான அகில் உண்டு, வெள்ளை அகில், கருப்பு அகில் உண்டு. கருப்பு தான் கார் அகில்னு சொல்றது. இந்த வெள்ளை அகில் விட காரகில்ன்ற சொல்லக்கூடியது வசந்த மழைக்காடுகள்ல இருக்கும், அது ரொம்ப வாசனை ஜம ஜம்மான் இருக்கும் அதுக்கு. அதனால அந்த வசந்த இருக்கிறதுலயே கொளுத்தினா புகையை உற்பத்தி பண்ணினா நல்லா கமகமான வாசனை இருக்கக்கூடியதுல எது வசந்ததுன்னா இந்த காரகில் தான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சபடினால அவ வசந்த அந்த காரகில் மரங்களை எரிச்சு புகை வரும்படியா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான். அந்த புகை அப்படியே மலை முழுக்க பரவி மலையை மறைச்சி ஆகாசம் வரைக்கும் நிக்கிறதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி அந்த மலை மேல விரும்பி உடையக்கூடிய திருவேங்கடமுடையான் அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் கொண்டாடுறார். இப்படி அந்த காட்டுல இருக்கக்கூடிய வேடர்கள் தங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு பெருமாளை பூஜை பண்றா, ஆராதனம் பண்றா, அப்படி வாழ்ந்த பெருமாளவன். இன்னைக்கும் கூட இந்த காட்சி அனுபவிக்கலாம். நல்ல பனி, நல்ல மழை வர சமயம் அப்படின்னா மேகங்கள்லாம் மொத்தமா சேர்ந்து மலையை மறைச்சுன்றோம். நல்ல பனி சமயத்துல மத்தியானம் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு மழை வர சமயத்துல கூட மேகங்கள்லாம் மறைச்சுட்டுனா மழை முழுக்க தெரியாது, மழை முழுக்க மறைஞ்சு போயிடும். ஆனா இங்க இருந்து மலையை காணுமேன்னு தோணும், அத்தனை தூரம் மறைச்சுட்டு இருக்கும் அழகா. இந்த மாதிரிதான் இப்ப மேகங்கள் மறைப்பது போல பனி மறைப்பது போல அந்த காலத்துல புகை மறைச்சிருக்கா, அத்தனை புகை சமர்ப்பிச்சிருக்கா காட்டில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பெருமாளுக்கு தங்களுடைய கஷ்டம் தீந்துடுத்து தங்களுடைய வாழ்விலே சுகந்தம் வீசுகிறதுன்னு மலையிலேயே சுகந்தம் வீசணும் நறுமணம் வீசணும்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா. இப்படி பெருமாள் வேட்டையாட போடுறச்ச நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் கூட புராணம் வர்ணிக்கிறது. அப்படி வேட்டையாடுவதில விருப்பமுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரமகான் இந்த நாமாவடி சொல்றது. இது போக வராக புராணத்துல பெருமாள் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறது அங்க வேற விதமா சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா ஆகாசராஜாவனுடைய பெண்ணா பிறந்து இளவரசியா வளர்றா, பெருமாள் ஒரு குரத்தி வேஷத்திலே போய் குறி சொல்லி அந்த பெண்ணுக்கு பெருமாளே கணவனா வருவான், ஒரு பையன் தேடிட்டு வருவான், ஒரு அம்மா அழிச்சுண்டு வருவா, அவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த வந்த குரத்தி யாருன்னா இவர் தான், அந்த வரப்போற பையனும் இவர் தான். இவர் போய் தன்னுடைய அம்மாவான வகுல மாதா அழிச்சுண்டு வந்து பொண்ணு கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கறா, இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பத்மாவதியோட இருக்கான்னு வராக புராணம் சொல்றது. அப்படி பத்மாவதியை காதல் திருமணம் செய்து கொள்வதற்காக தன் அழகை காட்டி மயக்கி பன்னிண்டா இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லும்படியா அவளை மயக்க ஏத்தணும், பிச்சை ஏத்தணும், மயில் ஏற்றணும் அவளை. அப்போ அதுக்கு தகுந்த போல ராஜாவினுடைய பொண்ணு ராஜகுமாரியானபடியினாலே இவனும் ராஜகுமாரனா போனோன்னுட்டு ராஜகுமார வேஷத்திலே ராஜகுமாரர்கள்லாம் பண்ணக்கூடிய வேட்டையாடுறது அப்படின்னு குதிரை மேல உட்கார்ந்துட்டு வேட்டையாடுற மாதிரி போறான் பெருமாள். போய் பத்மாவதி எந்த உத்தியான வனத்திலே எந்த மலர் தோட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வனத்திலே அப்படி தோழிகளோட விளையாடிண்டு சந்தோஷமா சுத்தின் இருக்காளோ அங்க போய் வேட்டையாடிண்டு இவனுடைய அழகு, இவனுடைய உடல் வலிமை, இவன் வேட்டையாடியக்கூடிய திறன் இதெல்லாம் காட்டி மயக்கி பத்மாவதி தாயார் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வேட்டையாடி பத்மாவதியை வேட்டையாடியவன் அப்படின்னு கூட அனுபவிக்கலாம் இது. ஆனா இங்க எது புரிந்தது அப்படின்னா எல்லோருக்கும் நல்லது பண்றதுக்காக மலையில இருக்கணும்னு நாராயணன் பிரார்த்தித்தான்னு சொல்லிட்டு சொல்றபடினாலே இவனுடைய பக்தர்களுக்கு ஹிம்ச பண்ணக்கூடிய துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்று வேட்டையாடுகிறான் அப்படின்றது இங்க நன்னா புரிந்துருது. பிரம்மாண்ட புராணம் சொல்றது, அதோத்தர கிரௌரம் ஏ விசார சதைத்யா சிம்ஹவியால கணான் வித்யன்ன ஷரைராசி விபோபமைஹி தத்ரத்யாசுபராதீசாஹ சோபஹாரா சமாகதாஹ பிரணம்ய தேவதேவேஷம் அதிஷ்டன்னரமௌலயஹ விசிசார பஹூன் தேசான் மிருகயா கிருஷ்டமானசஹ அப்படின்னு சொல்றது. அந்த உத்தமமான அழகான மலையிலே பெருமாள் உலாவி வந்து கொண்டு தைத்தியால் அசுரர்களை எல்லாம் சிம்ஹ வியால கணான் சிங்கமா புலியா சிறுத்தையா யானையா எல்லாம் நடமாடிந்திருந்த அசுரர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக அழித்தான் பெருமாள். அழித்து அதனால எல்லோருக்கும் நல்லது பண்ணினா, எல்லோரையும் காப்பாத்தினா, எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டா. அந்த இடத்துல அந்த நல்லவாளாலே யாருடைய கஷ்டத்தை இவன் தீர்த்தானோ அந்த கஷ்டம் போனவாளாலே ச உபகாராக அவளால முடிந்த உபகாரங்களை கொண்டு சமாகத்தாக அவள்லாம் இவனை சமாராதனை பண்ணினான் அப்படின்னா திருவாராதனை பண்ணினான். பண்ணிட்டு பிரணம்ய தேவதேவேஷம் சுவாமி சுவாமின்னு விழுந்து விழுந்து சேவிக்கிறா இவனை. அப்படி எல்லோராலும் அவ கடைத்த கையிலே கடைத்த விஷயங்களை கொண்டு உபகாரம் சமர்ப்பிக்கப்பட்டு திருவாராதனம் பண்ணப்பட்டு விழுந்து விழுந்து சேவிக்கப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தேவனான இந்த திருவேங்கடமுடையான் இந்த மலையிலேயே அதிஷ்டானம் பண்ணி கொண்டு இந்த மலையிலேயே நிரமா வசிக்கிறான், நிரந்தரமா வசிக்கிறான். விசிசார பகூன் தேசான் மிருகயா கிருஷ்டமானசக இப்படி மிருக வடிவில் இருக்கக்கூடிய துஷ்டர்களை சமாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த மலையிலே பல இடங்களிலே பகுதேசான் மலையில ஒரு இடத்துல மட்டும் நடக்கல இந்த விஷயம், இவ்வளோ பெரிய மலையில பல இடங்கள்ல மொத்த மலையும் கூட பெருமாள் நடந்து திரிந்து அத்தனை ராட்சசாலையும் முடிச்சிருக்கான். அப்படி மிருக வடிவிலே வரக்கூடிய ராட்சசர்களை கொல்லக்கூடியதில் ஆசை உடையவன், வேட்டையாடுவதில் ஆசை உடையவன் சொல்றது இந்த ஸ்லோகம். இதுல முருகயா கிருஷ்ட மானசகா, மிருகங்களை வேட்டையாடுவதில் ஆசை உடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. இந்த முருகயா கிருஷ்ட மானசகா அப்படின்றதுதான் முருகயா ரசிகாய அப்படின்ற பெயர் திருவனந்த தாழ்வான் எம்பெருமானுக்கு சூட்டுவதற்கு காரணமாக அமைந்த பெயர். அதுல இருந்து இந்த நாம வைக்கிறார். முருகயா ரசிகாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தது 80வது நாமாவளி. வ்ருஷபாசுரஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளே மலையப்பனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வ்ருஷபாசுரஹாரி என்பது. வ்ருஷபன் என்கிற அசுரனை சம்ஹரித்த, ஹரித்த, அழித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹான் அர்த்தம். பெருமாள் மிருகங்களை வேட்டையாடுவதில் விருப்பமுடையவன்னு பூணனாமா அவளில் சொன்னார். நாம ஏற்கனவே சொன்னோம், எல்லாருக்கும் நல்லது பண்றேன்னுட்டு வாயில்லாத பிராணிகளை எப்படி சம்ஹாரம் பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா, வாயில்லாத பிராணி இல்ல எல்லாம் விஷ ஜந்துக்கள், ராட்சசம் வந்திருக்கான் மிருகமா அப்படின்னு தெரியப்படுத்தணுன்றதுக்காக விருஷபாசுரன் சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு எல்லோரையும் பண்ணிட்டு இருந்தான். அவனை பெருமாள் வேட்டையாடினான். சொல்ல போனா அவனை வேட்டையாடுறதுக்காக தான் பெருமாள் வேட்டையாடுறேன்னு கிளம்பினான். அப்ப அவனோடு கூட சேர்ந்து இவனை மாதிரி யாரும் கொடுமையான ராட்சசாலா தலையிடக்கூடாதுன்னு மொத்த பேரையும் காலி பண்ணான் அப்படின்னு சொல்றது இந்த நாமாவளி. இவன் பேரே காட்டுறது பாருங்க, விருஷபாசுரன். விருஷபம்னா என்ன? காலை. காலை வடிவிலே வந்த அசுரன். ஒரு சிங்கம் புலி யானைன்னா கூட துஷ்ட ஜந்துக்கள் கிட்ட போனா என்ன பண்ணும் தெரியாதுன்னு பயந்து ஒதுங்குவா. ஒரு பசு, ஒரு காலை, ஒரு எருமை, இதெல்லாம் பார்த்து யாரானும் பயப்படுவாளா? அதனால சாதாரணமான பிராணி தான், டொமஸ்டிக் அனிமல் தான், அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைச்சுட்டு யாரானும் பக்கத்துல போனாலானா அவள் அப்படியே குத்தி குடலை கீழ்ச்சி நாசனம் பண்ணிட வேண்டியது. அந்த மாதிரி ஏமாத்தின் இருக்கக்கூடிய ராட்சசா, அப்படி ருஷபன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், காலை வடிவிலே திரிந்த அசுரன், அவனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணினா அதை பத்தி இங்க சொல்றார். பிரம்மாண்ட புராணத்திலே பெருமாளுடைய வேட்டையாடக்கூடிய விஷயத்தை வர்ணித்து அதிலே ஒரு விஷயமா இந்த விருஷபாசுரனுடைய வதத்தை சொல்லியிருக்கு பிரம்மாண்ட புராணம். முதல்ல அந்த விருஷபாசுரனுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். திருமலைக்கு தெற்கு திசையிலே விருஷபன் அப்படின்னு காலை வடிவத்திலே காலை முகம் கொண்ட ஒரு அசுரன் இருந்தான். அவன் பரம சிவபக்தன். அவன் எப்போதும் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன். ஆனா தான் தான் இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவனா, ஆற்றல் வாய்ந்தவனா, உலகத்திலே மகாவீரன் சொல்லும்படியா எல்லோரும் தனக்கு கீழ் இருக்கணும், தான் எல்லோரையும் அடக்கி ஆளணும்ன்ற ஒரு எண்ணம் உண்டு இவனுக்கு எப்பவும். அதனால எல்லாரையும் பாக்குறவாளெல்லாம் எனக்கு நமஸ்காரம் பண்ணி என் காலில் உழு, எனக்கு கீழே அடங்கிதான் நடக்கணும். அவ கேட்கல என்ன, அவளை மிரட்டுறது, அவளை அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறதுன்னு இம்சம் பண்ணிட்டு வந்தான். அப்படி நல்ல பக்தர்களை, தபம் பண்றவாளை, யாகம் பண்றவாளை, ஜபம் பண்றவாளை, அப்பாவிகளை, அவ பழப்ப பார்த்துட்டு சுத்தின் இருக்கிறவாளை எல்லாம் இவன் இம்சம் பண்ணிட்டு அழிச்சுட்டு வரும்போது இவன் அழிக்க வேண்டிய காலம் வந்துடுத்து. பெருமாள் அங்க தோன்றணும். அப்ப திடீர்னு ஒரு சாதாரண வனமா இருந்த ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பெரிய மலை ஒண்ணு உருவாச்சு. மலையே இல்லாத இடத்துல இவன் பார்த்துட்டு இருக்கிறச்சியே ஒரு மலை வந்துடுத்து. அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் இவன் குழம்பு போயிட்டான். நானே பெரிய மாயாவி, எந்த சமயத்துல எந்த உருவம் எடுக்கணும்னு நினைக்கிறனோ அதை எடுத்துட்டு எல்லாரையும் ஏமாத்தி அழிச்சுட்டு இருக்கேன். இவன் எவனோ என்னை விட பெரிய மாயாவி போல் இருக்கேன். ஒண்ணுமே இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு மலை எப்படி வரும்? மலை வர்றது எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன கல்லு, பருக்காங்கல்லு, பாறைன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஃபார்ம் ஆகி ஒரு மலை உற்பத்தி ஆறதுக்கு பல கோடி வருஷங்கள் ஆறுதுன்னு சொல்றா. ஆனா கண் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கிறச்சியே மலை இல்ல, திடீர்னு மலை வர்றது. இப்ப என்னோட பெரிய மாயாவி இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நமக்கு சமானமானவா யாரும் இருக்கக்கூடாது, இவன் நம்மளை விட பெரிய மாயாவியா இருக்கான், அதனால இவனோட யுத்தம் பண்ணி இவன் அழிச்சு விடணும் எப்படியாவது அப்படின்னு அந்த மாயாவி யாருன்னு இந்த மலையிலேயே மாயாவியே, மலையா வந்த மாயாவியே நீ யாரு அப்படின்னு அப்படி சுத்தி தேடிட்டு வரான். இந்த மலையை உற்பத்தி பண்ணது யாருன்னா வேட்டையாடுறதுக்காக வந்த சீனிவாசன். இவனுடைய கவனத்தை திசை திருப்பி இவன் அலக்கழிக்கணும். எப்படி ஒரு சாதாரண காலை தான் அப்படின்னு நினைச்சுட்டு நல்லவா ரிஷிகள் எல்லாம் பக்கத்துல போய் அதை அப்படியே ஆசையா தடவி கொடுக்கறச்சு அவளை குத்தி கிழிச்சு கொலை பண்ணிட்டான். அந்த மாதிரி நல்ல மாதிரி ஆசை காட்டி போக்கு காட்டி கொண்டானோ இல்லையோ, அதனால அவன் பாணியிலேயே அவன் அடிக்கணும்னு விட்டு பெருமாள் இல்லாத ஒரு மலையை அங்க உருவாக்கி இவன் அந்த மலையை உற்பத்தி பண்ணவன் யாரு, நானா அவனா ஒரு கை பார்த்து விடலான்னு தேடிட்டு வரச்ச அப்படியே சுத்திட்டு வரான். வரும்போது பெருமாள் ஒரு இடத்துல ஆச்சரியமா வேட்டையாடிட்டு இருக்காரு மிருகங்களை எல்லாம். பார்த்தா ஒன்னு ரெண்டு இல்ல, 500 or 1000 கூட்டம் கூட்டமா யானைகள், புலிகள், சிங்கங்கள், சிறுத்தைகள் எல்லாம் செத்து கிடக்கிறது. உயிரை விடுறச்சு ஐயோ குயோன்னு கத்திட்டு விடுறது. பார்த்தா ராட்சசா எல்லாம் பார்த்தான். வயத்தை கலக்கிட்டு இவனுக்கு நமக்கும் இதே கதி வந்து விடுமோன்னு பயந்தான். இருந்தா கூட வீரனான அப்படின்னாலே முயற்சி பண்ணி பார்க்கலாம், நானா அவனா ஒரு கை பார்த்துடலான்னு உடனே அந்த மலையில இருந்த தன்னுடைய சேனைகளை எல்லாம் வரவைத்தான். தன் கிட்ட இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். இவனுக்கு நிறைய மாயா சக்தி உண்டான அப்படின்னாலே இவன் விசேஷ சக்தியினாலே பல வித்தியாசமான அஸ்திரங்களை எல்லாம் கூட சிருஷ்டி பண்ணினான் இவனே. இதையெல்லாம் பண்ணி பெருமாளோட பெரிய சண்டை நடக்கிறது. பெருமாள் பார்த்தார், விஸ்வக்சேனர் தலைமையில நாலு படையாசன் வந்திருக்கோம், அந்த படக்காரால வச்சுட்டு அந்த நாலு படைகளை கொண்டு இவனுடைய படைகளை எல்லாம் அழிச்சுடணும் அப்படின்னு பெருமாள் விஸ்வக்சேனரே, இவனை நான் பாத்துக்கிறேன், இவன் கூட இவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிற படைகளை எல்லாம் நீங்க நம்முடைய நான்கு படைகளை கொண்டு அழிச்சுடுங்கன்னு நியமனம் போட்டார். விஸ்வக்சேனரும் பெருமாளுடைய நியமனத்தின் பேர்ல நாலு படையில இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளை கொண்டு இந்த துஷ்ட ராட்சசாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிட்டா இப்ப ஒரு ராட்சசம் இல்ல, இந்த சேனை மொத்தம் நிர்மூலமாயிடுச்சு, இப்ப ஒருத்தரும் கிடையாது. விஸ்வக்சேனர் பெருமாள் வைஷ்ணவ சேனைகள் எதிரி பக்கத்துல இந்த விஷபாசுரன் இவா மட்டும்தான் இருக்கா, அவர் யாரும் கிடையாது, எல்லாம் போயாச்சு. பெருமாள் இவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணார், இவன் ஒரு ஆயுதமா சிருஷ்டி பண்றான் புதுசா தன்னுடைய மாயினாலே, அதை விட பலமான ஒரு ஆயுதமா பெருமாள் சிருஷ்டி பண்ற. இவன் பாக்குறான் என்ன இது, நமக்கு ஈக்குவலா இவனும் டஃப் கொடுக்கறானு, நாம் ஒரு ஆயுதத்தை சிருஷ்டி பண்ணா இவனும் ஒண்ணு சிருஷ்டி பண்றான், இவன் அவ்வளவு சாமான்யமா ஜெயிச்சிட முடியாது போல் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வேலைக்காகாது, ஒன்னு ஒன்னா ஆயுதத்தை சிருஷ்டி பண்ணி இவன் மேல ஏவினா அதை அழிச்சுட்டு இருக்கான், ஒன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவன். இவனை வேற மாதிரிதான் முடிக்கணும்னுட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் பிரயோகம் பண்ணி தன்னுடைய மாயினாலே ஒரு பெரிய சேனையை சிருஷ்டி பண்ணினான். இருந்த சேனையெல்லாம் அழிச்சுட்டீங்களான்னா என்னால ஒரு புது சேனையை வரவேற்க முடியாதான்னா, இதோ வரவேற்கிறேன் பாருன்னுட்டு ஒரு புது சேனையை சிருஷ்டி பண்ணினான். பெருமாள் பார்த்தார், நீ புதுசா ஒரு பெரிய சேனையை சிருஷ்டி பண்ணி அதுல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டுதான் சண்டை போடணும், நான் ஒரு க்ஷணத்துல ஒரே ஒருத்தரை கொண்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கையில இருக்கிற சக்கரத்தை ஏவி விட்டான் பெருமாள். சுதர்சன ஆழ்வான பிரயோகம் பண்ணினான். சுதர்சனர் போனார், அந்த மொத்த சேனைகளையும் ஒரே சைஸ்ல நிக்க வச்சு அப்படியே அளவெடுக்கிற மாதிரி, அப்படியே மிஷின்ல கட் பண்ற மாதிரி, மிஷின் கட்டிங் மாதிரி எல்லோரு தலையும் வாழ தண்டி செய்வாப்ல சீவிட்டு வந்தார். அத்தனை ராட்சச சேனைகளின் தலையும் துண்டிக்கப்பட்டு உடம்பு வேற தலைவரையா ஊண்டுடுத்து. அது மட்டுமல்ல, அந்த சுதர்சன ஆழ்வார் இப்படி ஆயிரக்கணக்கான ராட்சசால் வராளே, அவள் எல்லாம் வந்து ஒரு க்ஷணத்துல சீவினார்னா எத்தனை போர்ஸா எத்தனை வேகமா சீவிருப்பார். அப்படி அவர் வேகமா சுத்திண்டே போய் இத்தனை பேரோட மோதி அவள் அப்படி கட் பண்ணினதுனால அந்த சக்கரத்துல இருந்து அப்படி பொறி பொறியா தீப்பொறி கிளம்பி அக்னி ஜுவாலை வந்தது. அந்த அக்னி ஜுவாலைகள்னாலேயே அத்தனை சேனைகளும் எரிஞ்சு சாம்பலா போயிடுத்து. அப்படி சுதர்சன ஆழ்வானாலே தகிக்கப்பட்டு விட்டார்கள் எதிரிகள் எல்லாம். அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா இந்த சுதர்சன ஆழ்வான் தன்னுடைய அக்னியை தன்னுடைய ஜுவாலையை கொண்டு அந்த கஷ்டத்தை அந்த எதிரிகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுவான், நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு தான் சுதர்சன ஆழ்வானுடைய திருவடிகள்ல நாம பிரதிபக்தியா அவனை சேவிக்கிறது. அதுதான் அவனுடைய காரியம். இப்பதான் இந்த வேடனுக்கு புரிஞ்சுது, ஆஹா இத்தனை காலம் ஏதோ ஒரு பெரிய மாயாவி சடப்போட வந்திருக்கான், மாவீரன் நினைச்சுட்டுனா போராடிட்டு இருந்தோம், சக்கரம் வச்சுட்டு இருக்கானே சாட்சாத் பெருமாளிவன் மகாவிஷ்ணு. சரி நாமளா தேடி போய் வினைய தேடிண்டோம், சக்கரத்தினாலே நாம சேனைகள்லாம் அழிஞ்சது இல்லாம நாமளும் அழியிற நேரம் வந்துடுத்து, பெருமாள் கூட போனா போறதுன்னு மன்னிச்சு விட்டுருவான், ஆனா பெருமாளுடைய சக்கரத்தாழ்வான் அடியவர்களுக்கு ஒண்ணுன்னு கிளம்பி வந்துட்டானானா ரத்தம் பார்க்காம போக மாட்டானே, நம்ம கதை முடிஞ்சுடுத்து, இனிமேல் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால என்ன பண்ணா, இனிமேலாவது திருந்தலைன்னா நாம எல்லாம் பிறந்து வீண், இப்பயாவது மாறணும், பெருமாளுடைய சக்கரத்தினாலே சம்ஹாரம் ஆனா நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம். அதனால என்ன பண்ணலாம், நல்லவனா பெருமாளிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு பெருமாளே உன் கையாலேயே என்ன கொண்டு விடுவோம் அவர் இடத்துல பிரார்த்திக்கலாம், அப்ப நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்றான், பெருமாள் காலில் போய் ஊந்துடுறான். ஊழ்ந்துட்டு சுவாமி எல்லா உலகங்களையும் படைப்பது காப்பாத்துவது இந்த மாதிரி துஷ்டாலை எல்லாம் தகுந்த நேரத்துல சம்ஹாரம் பண்றது எல்லாம் நீதான், அதனாலே சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா சம்ஹாரகர்த்தா எல்லாம் நீதான்பா, உன்னுடைய கட்டளைய தலைமையில கொண்டுன்னா சந்திர சூரியர்கள் நட்சத்திரங்கள் தேவர்கள் எல்லோரும் அவ காரியத்தை பண்ணிட்டு இருக்கா, உனக்கு பயந்துன்னா இந்த லோகத்துல எல்லாம் நன்னா நடக்கிறது, அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடிகளிலே நமஸ்காரம் நமகான்னு சொல்லி சரணாகதி பண்றது தானே எல்லா பாவங்களுக்கும் பிராயச்சித்தமா சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, அதனால வேற வழி தெரியல, உன்னோட போராடி பார்த்தேன் மோதி பார்த்தேன் முடியலன்னு யாருன்னு தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் உன்னோட மோதினா என்னை விட பைத்தியகாரம் யாரும் இல்ல சுவாமி, உன்னுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணிவிடுறேன், வெங்கட துறைவாருக்கு நமகான்னு சொல்லி உன்னுடைய பாதங்களிலே என் தலையை வைக்கிறேன், சரணாகதி பண்ணிவிடுறேன், என் பாவங்களை எல்லாம் அழித்து என் பாவங்களை எரிப்பது போல உன்னுடைய சுதர்சனாழ்வானாலே என்னை சம்ஹரித்து உன் கையாலே உன் சக்கரத்தாழ்வானாலே சம்ஹரிக்கப்பட்ட எனக்கு மோட்சம் தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ருஷபன்னு சொல்லக்கூடிய காலை நான் என்னோடு நீ போராடி என்னை சம்ஹாரம் பண்ணி உன் கையாலே நான் செத்து போய் மோட்சத்துக்கு போன அப்படின்னாலே இந்த மலைக்கு என்னுடைய பெயர் வரணும்னு அந்த வரத்தையும் கேட்கிறான். ருஷபம் காலை வடிவிலே வந்ததுனால ருஷபாசுரன் பெயர் அவனுக்கு. பெருமாள் அதே மாதிரி அவன் சக்கராயுதத்தால சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. இப்போ பெருமாள் இந்த ருஷபாசுரனை சம்ஹாரம் பண்ணின இந்த மலைக்கு ருஷபாச்சலம் ருஷபாத்ரின்னு பெயர் வந்துடுத்து. திருவேங்கட மலைக்கு பல பெயர்கள் உண்டு பார்த்தோம். அதுல முதல் யுகமான கிருத்தயுகத்திலே ருஷபாத்ரின்னு இந்த மலைக்கு பெயர்னு பார்த்தோம். அந்த பெயர் இப்படிதான் வந்தது. அதுதான் காரணம் அதற்கு. இதே ருஷபாசுரனுடைய சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்துல இப்படி சொல்றோம் இல்லையோ, பவிஷ்யோத்தர புராணத்துல வேறு மாதிரி வித்தியாசமா சொல்றது. ருஷபாசுரன் கதை இந்த 12 புராணத்துல 2 புராணத்துல மட்டும்தான் வருது. பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிறது சொல்லியாடுது. பவிஷ்யோத்தர புராணத்துல எப்படி இருக்குன்னா, இந்த திருமலையிலே தும்புரு தீர்த்தம்னு ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் பார்த்தோம். தும்புரு சாபவிமோசனம் பெற்ற தீர்த்தம். அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இந்த ருஷபாசுரன் இதேதான், காலை முகத்தோடு மனித உடலோடு இருக்கக்கூடிய இந்த ருஷபாசுரன் ஒரு பெரிய சால கிராமத்தை ஆராதனை பண்ணிட்டு வரான் பல காலம். அந்த சால கிராமத்துல இருக்கிற பெருமாள் யாரு, என்ன சால கிராமம்னா நரசிம்ம சால கிராமம். அது நரசிம்ம பகவானாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்ட சால கிராமம்னு சொல்றது புராணம். அப்படின்னா நரசிம்ம சால கிராமம், அந்த சால கிராமத்துல நரசிம்மன் எழுந்தருள் இருக்கான். ஏன் நரசிம்மனை இவன் பூஜை பண்றான், இவன் சிவபக்தனாச்சேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஏற்கனவே ருத்ரன் இந்த மலையில ஒரு பாகமான ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடிய இடத்திலே நீலகண்டன் அப்படின்ற பெயர்ல நீலகண்ட ஆசிரமம்னு அமைத்துக் கொண்டு இப்போது திருவேங்கடமுடியான் கோவிலுக்குள்ளே ராமானுஜர் சன்னதிக்கு பக்கத்துல சேவை சாதிக்கக்கூடிய நரசிம்மனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணி தபஸ் பண்ணி ஆராதனம் பண்ணி இந்த மலையிலேயே வசிக்கணும்னு வரம் கேட்டு அந்த பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்டு இப்போது மலை தாழ்வாரத்திலே ஆழ்வார் தீர்த்த கரையிலே கபிலேஸ்வரன் என்கிற பெயரிலே வசித்துக் கொண்டிருக்கிறான்னு பார்த்தோம். இப்படி நம்ம பல காலம் பூஜை பண்ணின நம்முடைய சுவாமி பரமசிவன் இருக்காரு, அவரே ஒரு சுவாமியை பூஜை பண்றாருன்னா அது அவருக்கும் மேலான தெய்வம் தானே. அதனால தான் வணங்குற சுவாமியை வணங்கினா, தன்னுடைய பக்தன் தான் வணங்குற சுவாமியை வணங்கினா நம்ம சுவாமியும் சந்தோஷப்படுவார். அதனால ருத்ரன் நிருசிம்மனை வணங்குறபடினாலே நாம நிருசிம்மனை வழங்கினா ருத்ரர் சந்தோஷம்தான் படுவார். அதனால நாமளும் நிருசிம்மனை வழங்கலாம்னு விட்டு ஒரு நிருசிம்மசால கிராமத்தை வச்சு ஒரு 5000 வருஷங்கள் பூஜை பண்ணிட்டு வரான். ராட்சசனோ இல்லையோ, எப்படி பூஜை பண்ணணும் சாத்விகமா அப்படின்னு அவனுக்கு தெரியல பாவம். ஆனா எப்படியாவது பூஜை பண்ணி சிவன் நேர வந்து வரம் கொடுத்தது மாதிரி சிவனுக்கே வரம் கொடுக்கக்கூடிய சிவனாலே வணங்கப்படக்கூடிய சிவனை விட பெரிய தெய்வமான இந்த நரசிம்மர் வந்து நம்ம கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் கொடுத்து விசேஷ சக்தி எல்லாம் கொடுத்து நம்ம பெரிய ஆளா வரணும்ன்ற ஆசை மட்டும்தான் கண்ணை மறைக்கிறது இவனுக்கு. என்ன பண்றான்னா, உலகத்திலேயே என்ன மாதிரி பக்தியா பூஜை பண்ணவா யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இவனுக்கு. அதனால தினம் இந்த சால கிராம பெருமாளுக்கு தும்புரு தீர்த்தத்தை கொண்டு திருமஞ்சனம் பண்றது, காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள் தேனை எல்லாம் நைவேத்தியம் பண்றது, அவருடைய மந்திரங்களை சொல்லி தவிக்கிறது. அன்னைக்கு பூஜை முடிகிற சமயத்துல தன்னுடைய தலையை அறுத்து நரசிம்மர் முன்னாடி வச்சிருவான் காணிக்கையா. பூஜை முடிகிற சமயத்துல தலையை வாளால் அறுத்துன்றுவான், என்னுடைய தலையையும் உன் திருவடிகளில் காணிக்கையா சமர்ப்பிக்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு வச்சிடுவான். வச்ச உடனே திரும்ப ஒரு தலை புதுசா முளைக்கும் அவனுக்கு. இப்படி தினம் தலையை வெட்டி வெட்டி வச்சு பெருமாளுக்கு பூஜை பண்றது, புதுசா இவனுக்கு தலை முளைக்கிறதுன்னு வந்துட்டு இருந்தது. இத்தனை முறை இப்படி நடந்தும் கூட இவன் இதை விடாம பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு விட்டு ஒரு நாள் அந்த நிருசிம்மனான சீனிவாசன் இவன் கண்ணு முன்னால பிரத்யட்சமாகி எதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. கேட்டா அவன் பிரார்த்திக்கிறான் பெருமாள் இடத்துலன்னு இந்த புராணம் சொல்றது. க்ஷமஸ்வ சத்க்ருதே சர்வம் அபராதம் சுதுக்ஸஹம் கிருதாகசாத்வாத்ருஷேஷு பிரணாம கலு நிஷ்கிருதி ஜீவிதம் துணையாச்சேகம் க்ஷுத்ரம் பாபஸ்ய காரணம் அதோ யாஸ்மாமி நிஹதச்சக்ரேன பரமாம் கதிம் தஸ்மாத் க்ஷமஸ்வ பகவன் ஸ்ரீநிதே கருணாநிதே த்ராதாரம் வை ந பஸ்யாமி த்வாம் வினா மதுசூதனா. எம்பெருமானே, நீ பெரிய மகாவீரன், உன் கையால இது வரைக்கும் செத்து போன ராட்சசாலெல்லாம் பாவம் பண்ணினா தப்பு பண்ணினா நீ அவளை சம்ஹாரம் பண்ணி அவளுக்கு தண்டனை கொடுத்தேன்றதெல்லாம் சரிதான். ஆனா உன்னோட யுத்தம் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கா பாத்தியாவா, மோதினா ஒரு வீரன் தன்னை விட ஒரு பெரிய வீரன் இல்ல தனக்கு சமானமான வீரனிடத்துல மோதினாதான் நன்னா இருக்கும். வாயில்லாத பூச்சியெல்லாம் கொன்னா அது என்ன ஒரு பெருமையா இருக்கும். அதனால மகாவீரனான சக்கரவர்த்தி திருமகனான உன்னோட நான் சண்டை போடணும், எனக்கு யுத்த பிக்ஷை கொடு, என்னோட சண்டை போடவா, நீயா நானா பாக்கணும் வா, எப்படி நீதான் ஜெயிப்ப, உன்னுடைய கையாலே நான் மடிந்து போக வேணும், உன் கையால சாகணும், எனக்கு மோட்சம் வேணும்னு பிரார்த்திச்சானோ. அப்ப இத்தனை காலம் ராட்சசனா என்னுடைய வாழ்க்கையில பாவமே பண்ணிட்டு வந்தனே, அதுக்கு நான் வந்து இப்ப உணர்ந்துட்டேன், இந்த மன்னிச்சுடுன்னு பெருமாள் திருவடிகள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு பண்ணக்கூடிய பண்ணின எல்லா பாவங்களுக்கும் பிராயசித்தம் விமோசனம் மன்னிப்பு கேட்கறது, திருந்தி உணர்ந்து உன்னுடைய திருவடிகள்ல மன்னிப்பு கேட்கறது, சரணாகதி பண்ணி மோட்சம் கூடுன்னு உன் காலை பிடிக்கிறது தானேன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால எல்லா பாவங்களுக்கும் பிராயசித்தமா உன்னுடைய திருவடிகள்ல நமகான்னு சொல்லி நான் சரணாகதி பண்றேன், என்னுடைய பாப்பங்களை எல்லாம் அழிச்சுடு, அல்ப பலன்களுக்காக என்னுடைய அல்ப ஆசைகளுக்காக எல்லாம் நிறைய பாவங்களை பண்ணிவிட்டேன், இப்ப உணர்றேன் எல்லாருடைய பாவங்களை அழிப்பதான உன்னுடைய சுதர்சன சக்கரத்தாலே கூட என்னை சம்ஹாரம் பண்ணுடு, யுத்தம் பண்ணு, யுத்தத்தினுடைய கடைசியில சுதர்சன சக்கரத்தால என்னை சம்ஹாரம் பண்ணு, நான் உன்னுடைய திருவடிகளை வந்து சேரணும், நீ சம்ஹாரம் பண்ணின மலை ரிஷபாசுரன் வசித்த மலைன்னு என்னுடைய பெயரால வழங்கப்படணும்னு பிரார்த்தித்தான். அங்க இருக்கு எதை எப்படியோ இவன் பிரார்த்தித்தான், பெருமாளையவனோட சத்தம் போட ஆரம்பித்தார், கோரமான யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தினுடைய கடைசியில இவன் வேண்டியது போலவே பெருமாள் சக்கராயுதத்தை கொண்டு விட சம்மரிச்சுட்டார், சம்மரிச்சு மோட்சம் கொடுத்துட்டார். அப்படி ரிஷபாசுரனை பெருமாள் சம்மரித்த இடம், இப்படி சம்மரித்திருந்தாலும் சரி இல்ல அப்படி சம்மரித்திருந்தாலும் சரி, ரெண்டு புராணத்துல எது நடந்திருந்தாலும் சரி, இல்ல ரெண்டுமே ஒரு ஒரு யுகத்துல ஒன்னொன்னு நடந்திருந்தாலும் சரி, ரிஷபாசுரன் பெருமாளாலே சம்ஹரிக்கப்பட்டான். அதனால இந்த மலைக்கு ரிஷபாச்சலம் ரிஷபாத்ரி அப்படின்னு பெயர். இதுதான் புராணம் ஆரம்பத்துல சொல்லிட்டு, இந்த மலைக்கு கிருதயுகத்திலே ரிஷபாச்சலம்னு பெயர், திரேதாயுகத்திலே அஞ்சனாச்சலம்னு பெயர், துவாபரயுகத்திலே சேஷாச்சலம்னு பெயர், கலியுகத்திலே வெங்கடாச்சலம்னு பெயர்னு பவிஷ்யோத்தர புராணம் வர்ணித்ததுன்னு ஆரம்பத்துல பார்த்தோமோ இல்லையோ. அப்படி கிருதயுகத்திலே ரிஷபாச்சலம்னு பெயர் வருவதற்கு காரணம் இந்த ரிஷபாசுரனுடைய சம்ஹாரம் அப்படின்னு அவனுடைய சரித்திரத்தை சொல்லி இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானை கொண்டாடுகிறார். ருஷபாசுரஹாரிணே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உண்ண என்றும் விடேனே. தனுர்மாசே சிதே பக்ஷே துவாதசியாம் அருணோதயே. ஆயாந்தி சர்வதீர்த்தானி ஸ்வாமி புஷ்கரிணீ ஜலே.